بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருலோக தலைவராக, இருலோகத்திற்கும் மாபெரும் அருட்கொடையாக, ஞாமத்தாக எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது உஸ்வத்துன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹு வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி. உலகத்தினுடைய வாழ்க்கையை, உலகத்தினுடைய வாழ்க்கையின் அம்சங்களை பின்பற்றுவதின் விஷயத்திலே, பின்பற்றக்கூடிய விஷயத்திலே யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் முன்மாதிரியாக ஆக்கி அதன் மூலமாக மறுமை நாளையும் மறுமையின் வெற்றியையும் விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருவசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரபீல் அவல் 12ஆம் நாளான இன்றைய தினம் மீலாது விழா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா. குறிப்பாக இந்தியா முழுவதும், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே, இன்னும் சில நாடுகளிலும் இன்றைய தினம் மீலாது விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஆகவேதான் இந்த நாளுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நாம் மீலாது விழா சிறப்பு தின நிகழ்ச்சி என்று அறிவிப்பு செய்ததிலே அந்த மீலாது விழாவுக்கு பக்கத்திலே ஒரு க்வெஸ்சன் மார்க்கை போட்டு வச்சோம். விளம்பரத்தில் பார்த்துருவீங்க, போஸ்டர்லேயோ அல்ல மற்ற விளம்பரங்கள்லேயோ பார்த்தவங்க மீலாது விழான்னு போட்டு பிராக்கெட்டில் க்வெஸ்சன் மார்க்கை போட்டு சிறப்பு நிகழ்ச்சி. ஏன் அந்த க்வெஸ்சன் மார்க்கு? மீலாது விழானா என்ன? மீலாது என்பது பிறப்பு, மீலாது என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. மீலாது என்றால் பிறப்பு, மீலாது தினம் பிறப்பு தினம், அதாவது பிறந்த தினம். இந்த பிறந்த தினம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இன்றைய தினம் பிறந்த தினம். ஏன்னா ரபீ லவல் பின்னாண்டில் ரசூல்லா மட்டும் உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பிறந்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் பிறந்த தினம் கொண்டாடுறதில்லை. ரபீ லவல் 12 என்றால் பிறந்த தினம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறந்த தினத்தை மட்டும்தான் குறிக்கும் மீலாது தினம் என்பது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த தினம் கொண்டாடுவதை அல்லாஹ்வோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அனுமதித்திருக்கிறார்களா, அங்கீகரித்திருக்கிறார்களா, அல்ல மீலாது தினம் என்ற பெயரிலே பிறந்த நாள் கொண்டாடல, நம்ம கேக் வெட்டல, அல்ல ஹாப்பி பர்த்டே கொண்டாடல, வேற ஏதாவது ஒரு ஊர்வலம், ஒரு மீலாது பேரணி, அல்லது அன்னைக்கு தினத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், மீலாது ஆர்ப்பாட்டம், ஏன்னா இன்னும் அப்படி யாரும் வைக்கல, வச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. மீலாது ஊர்வல அளவுக்கு வந்துட்டாங்க, மீலாது ஆர்ப்பாட்டம் வைக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? மீலாது ஆர்ப்பாட்டம் அல்லது மீ அதான் நாங்கள் இல்லைங்க, நாங்கள் ஊர்வல ஆர்ப்பாட்டத்தில் போகிறதில்ல, நாங்கள் இபாதத்தாகவே வைக்க போகிறோம், அதனால் ஸ்பெஷல் நோன்பு, மீலாது நோன்பு, ஆஷுரா நோன்பு மாதிரி, ரமலான் நோன்பு மாதிரி ஒரு மீலாது நோன்பு, அப்படி ஏதாவது புதுசாக கொண்டாடலாமா? ஏன்னா இன்னைக்கு மீலாது என்பதை முஸ்லிம்களுடைய ஒரு பிரிவினர் ஈதே மீலாது நபி, இந்த மீலாதுக்கு பேர் ஈதே மீலாது நபி, மீலாது நபி பெருநாள். ஏன்னா ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்தது ரெண்டு பெருநாள், நாம உருவாக்கின மூணாவது ஒரு பெருநாள் ஈதே மீலாது நபி. நான் அன்னைக்கு புதுச்சட்டை பார்த்துட்டு பார்த்து கல்லு ஒருத்தர் கேட்டார், என்ன ஈது ட்ரெஸ்ஸா அப்படின்ட்டு. அப்புறம் தான் யோசனை வச்சு, ஏன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டோம், நீ பழைய ட்ரெஸ் போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஈதே மீலாது நபி, ஏன்னா இன்னைக்கு ஒரு ஈது மாதிரி கொண்டாடப்படுது ஈதே மீலாது நபி அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் என்று ஒரு நாளை குறிப்பாக்குவதற்கோ அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன், உலகத்தாருக்கெல்லாம் அருட்கொடை, அப்படி உலகத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏன் ரஹமத்து கிடைச்ச நாள் நம்ம ஒரு நாளாக கொண்டாடக்கூடாது, நல்ல நாளாக கொண்டாடக்கூடாது? ஏன்னா அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது. என்ன ஆதாரம் சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அஃபதலு அய்யாமி தலா தலாயி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ, புகாரி ஹதீஸ்ல வருது. சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் தான். ஃபீஹி உலித ஆதம், ஏனென்றால் அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ் ஸலாம் படைக்கப்பட்டார்கள், அந்த நாளில் தான் கியாமத்து நிகழும். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கிறதுனால அந்த நாள் தான் ஜும்மாவு நாள் தான் ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் ஜும்மா நாளுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் அது சிறப்பான நாள்னு சொல்லும் பொழுது, நபிமார்களுக்கெல்லாம் சிறந்த நபியான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் பன்னெண்ட நாம ஏன் சிறந்த நாள்னு கொண்டாடக்கூடாது? முதல் ஆதாரம். ரெண்டாவது ஆதாரம், ஏன்னா இன்னைக்கு மீலாது நபி என்பது மக்களிடத்திலே ஓரளவு தெளிவுபட்டுடுச்சு. அந்த மீலாது நபி ஊர்வலம் நடத்துறது, ஆர்ப்பாட்டம் பண்ணது, அந்த ஊர்வலத்தில் இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லி கோஷம் போட்டது, அப்புறம் ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம்ன்றது, அப்புறம் அந்த அது என்ன குப்பம், அயோத்தியா குப்பம் போன உடனே அவன் ரெண்டு கம்பி தூக்கிட்டு வந்தோடனே எடுத்த ஓட்டம், இதெல்லாம் கேள்விப்பட்டோம், பார்த்துருப்போம். வரலாறு நடந்த சம்பவங்கள் அஞ்சாறு வருஷம் முன்னாடி, எங்களுடைய ஈமானை இழக்கிறது ஈட்டி முனை தேவையில்லை, ஒரு ஈர்குச்சி ஊர்வலாலே ஓடி போயிடும், ஓடணும். இப்படியெல்லாம் நடந்து அந்த ஊர்வலமல் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்து இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட அந்த மறந்துட்டு வந்துச்சு, மீலாதுங்கிறது இது ஒரு பிதாத்து, அப்படி எதுவும் கிடையாது, மார்க்கத்தில் மீலாது நபிலாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு நிலை வந்த நேரத்தில், சமீபத்திலே சில குதர்க்கவாதிகள் குழப்பவாதிகள் உருவாகி, இல்லை இல்லை மீலாது விழாக்கு ஆதாரங்கள் இருக்குது, குரான் ஹதீஸ் ஒளியிலே வெளிச்சத்திலே மீலாது விழா கொண்டாடலாம், குரான் அதுக்கு தலீல் இருக்குது, ஹதீஸ்ல அதுக்கு தலீல் இருக்குது, இல்லாத பொல்லாத பொய்யையும் கற்பனையும் கதைகளையும் இட்டு கட்டி மீலாது நபி கொண்டாடலாம் சொல்லி மக்களுக்கு மத்திய ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்த ஆரம்பித்தார்கள். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் முந்தின வருஷம் வரைக்கும் நம்ம பள்ளியில் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஃபித்னா ஒன்று மக்களுக்கு மத்தியில் பரவலாக ஆரம்பிச்சு, இது நல்ல தெளிவாக இருந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி வந்ததுனால தான் சரி நம்ம அதே தினத்தில் நம்மளும் மக்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க என்னென்ன ஆதாரங்களை வைக்கிறான்னு பார்த்தா, முதல் ஆதாரம் இந்த ஆதாரம். என்ன ஆதாரம்? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சிறந்த நாள், ஏன்னா அன்றைக்கி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, அன்றைக்கி தான் கியாமத்து நாளும் நிகழும், அதனால் அது சிறந்த நாள் ரசூலுல்லாஹ் ஜும்மாவை சொன்னாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் சிறந்த நாள் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் பிறந்த நாளை நம்ம சிறந்த நாள் ஏன் கொண்டாடக்கூடாது? முதல் கேள்வி. ரெண்டாவது ஆதாரம், பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்துல்லில் ஆலமீன், உலகத்தாருக்கெல்லாம் ஒரு அருட்கொடை. ரஹமத்துல்லில் ஆலமீன், உலகத்தார் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருட்கொடையாக உலகத்திலே அனுப்பி வைத்தார். அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ரஹமத் நமக்கு கிடைத்த நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இருந்து மதினாவுக்கு வர்றாங்க. மதினாவுக்கு வரும்பொழுது ஆஷுரா அந்த தினத்தில் பார்க்குறாங்க, யூதர்கள்லாம் நோன்பு வைக்கிறாங்க, முஹர்ரம் பத்து அன்னைக்கு. ஏமா நோன்பு வைக்கிறீங்கட்டா, எங்களுக்கு இந்த நாளில் தான் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுடைய கொடுமையிலேருந்து பாதுகாத்தான், அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் விதத்தில் இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே விசாலிஸ் என்ன பண்ணாங்க, அப்படியே அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விஷயம் நானும் ஹக்கு பி மூசா மென்கும், உங்களை விட மூசாவுடைய விஷயத்தில் அது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் தான் அதிக தகுதி உள்ளவர்கள், ஆகவே நாங்கள் ரெண்டு நாள் நோன்பு வைப்போம் அப்படின்னு நபிசுலாத்து ரெண்டு நாள் நோன்பு வச்சாங்க. இந்த ஹதீஸை வச்சு பார்த்தீங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விடுதலை கிடைச்சது ஒரு ரஹமத்து. அப்போ அந்த நாள் ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சு கொண்டாடி இருக்கும் பொழுது நாம ஏன் வந்து ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு கிடைத்த மீலாது தினத்தை ரபீல் அல் பன்னிரெண்டை நாம ஏன் ஒரு பெருநாளாக கொண்டாடக்கூடாது, ஈதாக கொண்டாடக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி ஆதாரங்கள், இந்த மாதிரி எடக்குமடக்கான ஆதாரங்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா குர்ஆன்ல சொல்றான், ஒமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உங்களுக்கு கட்டளையிட்டார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் தடுத்தார்களோ அதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை மார்க்கன்னு சொல்றாரோ அதான் மார்க்க முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாமளா எடுத்து வச்சுக்கிட்டு இட்டு கட்டிக்கிட்டு அறப்படிச்சத்தனமா அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி வைக்கக்கூடாது? நான் கேட்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்து கொண்டாடினார்கள் என்றால் அப்ப தன்னோட உபத்துக்கு சொல்லியிருக்கணும், மூசாவை விட சிறந்த நபி நானு, ஆகவே நாம் ஏன் பிறந்த நாளையும் நீங்க நோன்பு வச்சு கொண்டாடுங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்ப அவன் நமக்கு தெரிஞ்ச இந்த நாளுடைய சிறப்பு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெரியாம போயிடுச்சா? ஒண்ணு. ரெண்டாவது முதல் ஆதாரம் சொன்னாங்கல்ல, என்ன ஆதாரம்? யௌமுல் ஜும்ஆ வந்து ரொம்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாள், அன்னைக்குதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சாங்க, படைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இப்ப கியாமத் நாள் நிகழும், அதனால அந்த நாள் சிறந்த நாள் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி திங்கள் கிழமையும் சிறந்த நாள், ஏன்னா அன்னைக்குதான் நாம் பிறந்தேன், அன்னைக்குதான் நாம் பிறந்தேன் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லாமல சொன்னாங்க, திங்கட்கிழமை என்பது நான் பிறந்த நாள், அது சிறந்த நாள். அது எப்படி கொண்டாடணும்? அன்றைய தினத்தில் நான் நோன்பு இருக்க விரும்புகிறேன், நீங்களும் நோன்பு வைங்க. திங்கட்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுறதா? எப்படி கொண்டாட சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்றைய தினம் நான் பிறந்த நாள், நான் அன்றைய தினத்தில் நோன்பு இருக்க ஆசைப்படுகிறேன், ஆகவே நீங்களும் நோன்பு வைங்க. அப்ப உண்மையிலேயே ரசூலுல்லாஹுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறதா இருந்தா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு வைத்து அந்த தினத்தை கொண்டாட வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து சுன்னத்து. வாரம் வாரம் நோன்பு வைக்க முடியாது, வருஷத்து ஒரு கூட ஜாலியா கொண்டாடி போயிடலாம். ஒரு ஊர்வலம், ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, நாராயண தகுபீர், அல்லாஹ் அக்பர், ஈட்டி மணி லட்சம், இப்பெல்லாம் கோஷம் போட்டு போயிடலாம். பள்ளியாசல சீரியல் லைட்டு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி மோழுது ஓதி பாட்டு படிச்சு கொண்டாடலாம். வாரம் வாரம் கொண்டாடினா முடியாது ஹஸ்ரத், அது கஷ்டம், அது கஷ்டம். அப்ப வாரம் வாரம் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடணும். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நேரத்தில் நோன்பு வைங்க. இன்னைக்கு எத்தனை பேர் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறோம் வாரம் வாரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மோபத்தில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைய தினம் நான் பிறந்த தினம் திங்கட்கிழமை, அதெல்லாம் நோன்பு வைக்க விரும்புறேன், இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு நோன்பு வச்சாங்க. அப்ப நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான மோபத் இருந்தால், உண்மையிலேயே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதா இருந்தால் என்ன பண்ணணும்? வாரம் வாரம் நோன்பு வைக்கிற திங்கட்கிழமை தோறும் அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செய்யக்கூடிய உண்மையான மரியாதை. அதை விட்டு வருஷத்துல ஒரு நாள் பள்ளியாசல சீரியல் லைட் போடுறதுன்னா, மொழுது ஓதுறதுன்னா, பாட்டு பாடுறதுன்னா, கொண்டாடுறதுன்னா, சீரணி வழங்குறதுன்னா, ஸ்வீட் கொடுக்கறதுன்னா, பிரியாணி கொண்டாடுறதுன்னா, சுபஹானல்லாஹ், இது எல்லாம் எப்போ? ரபீ லெவல் 12 தான் பெருமானாசலம் பிறந்தாங்கன்னு சொல்லி கன்ஃபார்மா தெரிஞ்சான். முதல்ல அங்கேயே அடிபட்டு போயிடுது. ரபீ லெவல் 12 பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது, எந்த விதமான ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட கிடையாது. ரசூலுல்லாஹ் ரபீ லெவல் 12 பிறந்தாங்கன்னு சொல்லி ரபியுல் அவல் மாதம் பிறந்தாங்க தவிர 12 பிறந்தாங்களா, 18 பிறந்தாங்களா, 20 பிறந்தாங்களா, 27 பிறந்தாங்களா, 4 கூட்டு இருக்குது. 12 பிறந்தாங்க சில பேர் சொல்றாங்க, 18 சில பேர் சொல்றாங்க, 20 சில பேர் சொல்றாங்க, 27 சில பேர் சொல்றாங்க. ரபியுல் அவல் மாதம் அது கன்ஃபார்ம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. எந்த தினம்? உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. ரபியுல் அவல் மாதம் 12 எதுக்கு ஆதாரம் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனது ஒப்பற்ற சமுதாயத்தை விட்டுட்டு மூத்தாராங்க. அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? பெருமானாருடைய அங்க அசைவுகளை எல்லாம் குறிப்பெடுத்து ஆதாரப்பூர்வமா பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அது எப்படிப்பட்ட சமுதாயம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63rd வயதிலே அவருடைய தலையிலே எத்தனை நரைத்த முடி இருந்தது என்பதை எண்ணி வைத்திருக்கக்கூடிய சமுதாயம். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு அசைவுகளையும், அவருடைய தாடி எப்படி இருந்துச்சு, மீசை எப்படி இருந்துச்சு, தாடியில நரைச்ச முடி எத்தனை இருந்துச்சு, தலைமுடியில நரைச்ச முடி எத்தனை இருந்துச்சு, அவருடைய தலப்பாய் எப்படி இருந்துச்சு, பேசும்போது கையை எப்படி ஆட்டுவாங்க, எப்படி மோத்த காட்டுவாங்க, எப்படி நடப்பாங்க என்று ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சா இல்ல, ஒவ்வொரு மில்லிமீட்டர் மில்லிமீட்டரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அளந்து பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தினத்தையும் ஆதாரப்பூர்வமா பதிவு செய்து வச்சிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீ லெவல் 12 திங்கள் கிழமையில தான் கரெக்டா லொஹாவுடைய நேரத்தில் அந்த 10-11 மணிக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது இவங்க ஒரு நபியா வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது, இவங்க ரசூலா வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு சாதாரண குழந்தையா தான் ரசூலா சார் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது சில அற்புதங்கள் நடக்குது உலகத்துல, சில அற்புதங்கள் நடக்குது. ஆனா இது என்ன குழந்தை, யாரு இவங்க, எப்படி வருவாங்க பின்னாடி, இவங்க ரசூலா வருவாங்களா, தூதரா வருவாங்களா, எப்படி வருவாங்க, யாருக்கு தெரியாது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, சரிங்க, யாரா இருந்தா இதுதான், ஒரு சாதாரண குழந்தையாவே பிறக்கட்டும், டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வச்சுக்கலாம்ல, நீ நம்ம எந்த குழந்தையும் டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாவோ உங்க பாட்டனாரோ ஒரு டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னா, அரபு மக்களுக்கு மத்தியில டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வைக்கிற பழக்கமே கிடையாது. அரபு மக்களுக்கு மத்தியில பிறந்த நாளை குறித்து வைக்கக்கூடிய பழக்கமே கிடையாது. அது மட்டுமல்ல, ஏன் பழக்கம் இல்லைன்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு பெரும்பாலும் எதுக்காண்டி குறிச்சு வைக்கிறோம், கவர்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அல்லது டேட் ஆஃப் பர்த்ல அல்லது ஸ்கூல் சர்டிபிகேட்ல வர்றதுக்கெல்லாம் ரெண்டாம் மூன்றாம் பட்சம். முதல் காரணம் எதுக்கு, என் குழந்தைக்கு வருஷம் வருஷம் பர்த்டே கொண்டாடணும், அதுக்குதான் டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வைக்கிறோம், அதுதான் குறிச்சு வைக்கிறோம். ஆனா அரபு மக்களுக்கு மத்தியில பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பழக்கமும் கிடையாது, டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வைக்கக்கூடிய பழக்கமும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது யார் என்றே தெரியாத அல்லது நபியா வருவார்கள் என்று எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாத ஒரு சாதாரண குழந்தையாக பிறக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி அரபு மக்கள் டேட் ஆஃப் பர்த் குறிச்சு வச்சிருப்பாங்க? அதனால அவங்க பிறக்க, அதனாலதான் அவனோட பிறந்த தினத்துல கருத்து வேறுபாடு, 12, 17, 20, 18, 20, 27 கருத்து வேறுபாடு. அதனால் சகோதரர்களே, இன்றைய தினம் உண்மையிலேயே நாம் கொண்டாடுவதாக இருந்தால் சந்தோஷமா சீரியல் லைட் போட்டு, ஸ்வீட்டு கொடுத்து, பிரியாணி ஆக்கி போட்டு, நல்ல ஈது மாதிரி ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட்டு, ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டாடக்கூடிய தினம் அல்ல. அப்படி கொண்டாடுவதாக இருந்தால் இன்றைய தினம் கருப்பு சட்டை அணிந்து துக்க தினமாக கொண்டாட வேண்டும். ஆனா மார்க்கத்தில் அதுக்கும் இடமில்லை, ஆனா அதுக்கும் இடமில்லை. அப்படி ஒரு கால் நமக்கு மார்க்க அனுமதி கொடுத்து கொண்டாடுவதாக இருந்தால் இன்றைய தினம் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய துயரம். இதை விட துயரம் உலகத்துக்கு எதுவும் கிடையாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததை விட, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததை விட ஒரு துக்ககரமான நாள் இந்த உலகத்துக்கு என்னைக்கு இருக்க முடியும்? அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதை விட ஒரு துயரமான நாள் இந்த உலகத்துக்கு எது இருக்க முடியும்? அப்ப இந்த உலகத்திற்கே ஒரு துயரமான நாள், துக்ககரமான நாள், மோசமான நாள், ஒரு இருட்டு நாள், ஒரு கெட்ட நாள், ஒரு பீடை பிடித்த நாள் என்றால் அது ரபீஉல் அவல் 12 தான். ஏன்னா இந்த நாளில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றார்கள். இந்த உலகத்திற்கே இதாயத்தாக, இந்த உலகத்திற்கே நேர்வழியாக, இந்த உலகத்திற்கே அல்லாஹ்வுடைய அற்புதமான மார்க்கத்தை சொல்வதற்காக, இந்த உலகத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ரஹமத்தாக, ரஹமத்துல் ஆலமீனாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தினத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அந்த தினம்தான் இந்த உலகத்திற்கு பிடித்த பீடை தினம், துக்க தினம். அந்த பீடை தினத்தையும் கொண்டாடுறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஷியாக்கள் மாதிரி ஆளே ஜூலான்னு சொல்லி இந்த மாரில் அடிச்சுக்கிட்டு, நெஞ்சில் கிழிச்சுக்கிட்டு, பிளேடால் அறுத்துக்கிட்டு, ரெட்டர்சன் சொட்டர்னு போறதுக்கு அனுமதி இருந்தா கண்டிப்பா போலாம். இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா என்னுடைய இறந்த தினத்துல பீடை தினம், பீடையை கொண்டாடுவதற்காக எல்லாம் கருப்பு தலப்பா கட்டிக்கிட்டு, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு, பிளேடால் உடம்பு கிழிச்சுக்கிட்டு, ஊர்வலம் போகணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தோட அதிகமான ரத்தம் நம்ம கொடுப்போம், இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருப்போம். ஆனால் பீடை தினமாக கொண்டாடுவதற்கும் பெருமான அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கொடுக்குற மார்க்கத்தில். அதனால்தான் சகோதரர்களே, இன்றைய தினம் என்ன தினம் என்று விளக்குவதற்காகத்தான் இன்றைய தினத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்கள். பெருமானாருடைய கடைசி நாட்கள் எப்படி கழிந்தன? ஏன்னா இன்னைக்கு இந்த ரபீஉல் அவல் 12 வந்துட்டாலே ஒட்டுமொத்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்ரிய ஒட்டுமொத்த ஞாபகத்தை இந்த உம்மத்து குத்தகைக்கு எடுத்துக்கிறது இந்த மாசத்துல தான். மீலாது விழாக்கள் என்ன, சீரத்து விழாக்கள் என்ன, ரசூலுல்லாஹி பத்தி பேசுறது என்ன, ஓகே அதெல்லாம் தப்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதோ, அவருடைய குணதிசயங்களை பற்றி பேசுவதோ, அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதோ, அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுவதோ, அன்னாருடைய புனிதமான மனைவிமார்களை பற்றி பேசுவதோ, ஏன் அவர்கள் ஏறி சென்ற ஒட்டகத்தை பற்றி பேசுவதோ, அந்த ஒட்டகம் போடும் சாணத்தை பற்றி பேசுவது கூட இபாதத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி சென்ற ஒட்டகம் எப்படி இருந்தது அதை பற்றி பேசுறது இபாதத்து. அந்த ஒட்டகம் எப்படி சாணம் போட்டுச்சு அந்த சாணத்தை பற்றி பேசுவது கூட இபாதத்து. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை வரலாறை வருடம் முழுவதும் பேச வேண்டும், வருடம் முழுவதும் கேட்க வேண்டும். அன்னாருடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பெற வேண்டும். ஆனால் ரபீஉல் அவல் 12 மட்டும் மீலாது விழாங்கிற பேரில், பிறந்த நாள் விழாங்கிற பேரில், அதற்கு பள்ளி வாசல்களை அலங்காரம் பண்ணி, மல்லிகைப்பூவால் அலங்காரம் பண்ணி பெருநாளாக கொண்டாடுவது, ஈதாக கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம், இது எந்த விதத்தில் சரியது? ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மீலாது விழா என்பது ரபீஉல் அவல் 12 கொண்டாடுவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. ரபீஉல் அவல் 12 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது. இப்ப ரபீஉல் அவல் 12 என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தினம், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தினம். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீதும் கடமை. ஏனால் எந்த ஒரு மூமின் பெருமானாருடைய இறுதி நேரத்தை பத்தி கேட்டால் அந்த ஒரு மூமினுக்கு அவன் கண்கள் கசிந்து கண்ணீர் வடிந்து அவனுடைய ஈமானும் அவனுடைய தக்வாவிலும் நிச்சயமாக புத்துணர்வு ஏற்படாமல் இருக்காது. பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுமே இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்தின் பொழுது, பெருமானுடைய கண் அசையும் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து, அவருடைய கை அசையும் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து, அவருடைய நாம் அசையும் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து, அவர்கள் உட்கார்ந்தால் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து, எழுந்தால் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து, நடந்தால் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்தின் பொழுது பெருமானாருடைய இறுதி நாட்கள் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்து இல்லாமையா போயிடும். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்களை பற்றி தான் சகோதரர்களே இன்னைக்கு நம்ம பேச போறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளவு அற்புதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்ந்தார்கள், எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை பலதரம் நீங்க மக்காப்பள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் பல நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வரக்கூடிய ரமலானிலும் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கை வரலாறு இன்னும் அதிகமான தகவல்களோட மக்களுக்கு சொல்லாம சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். இந்த வரக்கூடிய ரமலான் இன்ஷா அல்லாஹ் ரமலான் 30 நாட்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். எத்தனை தடவை கேட்டால் நமக்கு இதாயத்து தான், நேர்வழி தான். அதுல அந்த இறுதி நாட்களை பார்க்கும்பொழுது சகோதரர்களே, ஹிஜ்ரி 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ரமலான் மாதம் வருகின்றது. அப்பொழுதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமிக்ஞைகளை சில அடையாளங்களை காட்ட ஆரம்பித்து விட்டான். ஏன்னா எந்த ஒரு வருடமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான 10 எத்திக்காக இருப்பாங்க. ஆனா அந்த கடைசி வருடம் ஹிஜ்ரி 10 மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல 20 எத்திக்காக இருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாசத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை இறங்கிய குர்ஆன் ஆயத்துக்களை ஃபுல்லா ஓதி காட்டுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹி கேட்பாங்க. இது ஒவ்வொரு வருஷம் ரமலான் நடக்கிறது. ஆனால் எந்த வருடம் பெருமானார் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் ரசூலுல்லாஹி கடைசி ரமலான் மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 ரசூலுல்லாஹ் ஓதி காட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 ஓதி காட்டினாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க 2 எப்போ வருஷம் 1 நடக்கும். ஆனா எந்த வருடம் பெருமானாசன் உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அந்த வருஷம் மட்டும் 2 நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஜ்ஜத்துல் விதா, ரமலான் முடிஞ்ச உடனே ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு போறாங்க. அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு போன உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜில வைத்து மக்கள்கிட்ட சொன்னாங்க, ஹுதி ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை என்னிடத்துல நல்லா கவனிச்சு பாத்துக்குங்க. ஏன்னா தொழுகை மாதிரி இல்லை, சரி ஒருவேளை தொழுகை ரசூல கவனிக்கல அடுத்த வேலை தொழுகை கவனிச்சுக்கலாம், எப்படி தொழுதான் பார்த்து எடுத்துக்கலாங்கிறதுக்கு என்னுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை நல்ல முறையில் பார்த்துக்குங்க. இன்னி அரா, நிச்சயமாக நான் கருதுகிறேன் அடுத்த வருடம் ஹஜ்ஜிலே நீங்கள் என்னை பார்க்க முடியாதோ என்று நான் கருதுகிறேன். இதுதான் என்னுடைய ஹஜ்ஜு கடைசி ஹஜ்ஜா இருக்கும், இனிமே அடுத்த ஹஜ்ஜெல்லாம் என்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்பவே ஹஜ்ஜுடைய அமல்களை எப்படி செய்யறேன்னு தெளிவா பார்த்துக்குங்க, என்னிடத்துல இருந்து ஹஜ்ஜுடைய அமல்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் அல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்படி சில அடையாளங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில 6 முன்பாகவே கொஞ்சமாக காட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த நிலையில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 11 முஹர்ரம் பிறந்து சஃபர் முடிந்து ரபீல் அவள் 3 ஆரம்பமாகின்றது. 3 ஆரம்பிக்கிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் தன்னுடைய அடிமை முவைஹிபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அழைச்சிக்கிட்டு ஜன்னத்துல் பக்கைக்கு போறாங்க. நள்ளிரவிலே ஜன்னத்துல் பக்கைக்கு போறாங்க. ஜன்னத்துல் பக்கையில போய் அங்க அடக்கமா இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களுக்காண்டியும் முஸ்லீம்களுக்காண்டியும் நீண்ட நேரம் நின்று அழுது அழுது அழுது அழுது துவா செய்றாங்க. நீண்ட நேரம் அழுது துவா செய்றாங்க. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் அந்த மரணித்த மக்களிடத்திலிருந்து விடைபெற போகிறார்கள் என்பதை போன்று நீண்ட நேரம் என்ன அவங்களுக்கான துவா செய்றாங்க. குறிப்பா சுஹதா உஹத், உஹத் போரிலே ஷஹீதான சுஹதாக்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெகு நேரம் நின்று அவங்களுக்காக துவா செய்றாங்க. துவா செஞ்சு முடிச்ச பிறகு திரும்ப வர்றாங்க. பக்கத்தில் அவங்களுடைய அடிமை முவைஹிபா ரதியல்லாஹு தஆலா நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாங்க, அவங்க நிற்கிறாங்க பக்கத்தில், அவங்களை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கபருல பார்த்து சொல்றாங்க, யா அஹ்லல் மகாபிர், ஓ கபராளிகளே, ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய அந்த இறுதி வசனங்களை கவனிங்க, இறுதி வார்த்தைகளை, அவங்களுக்கு மரணம் நெருங்கி விட்டது, நான் மரணிக்க போறோங்கிற அறிகுறி அல்லாஹ் அவங்களுக்கு காட்டிட்டா. அந்த நேரத்தில் பெருமானாசிரியர்களுடைய செய்கைகள் முதல்ல கபிரிஸ்தானுக்கு போறாங்க. கபிரிஸ்தானில் போய் எல்லா சஹாபாக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சலாம் சொல்லி அங்கே அல்லாட தீனுக்காண்டி உயிர் நீத்த சோதாக்களுக்காண்டி அழுது துவா செஞ்சுட்டு அங்க நின்று சொல்லலாம், யா அஹ்லல் மகாபிர், கபராளிகளே, லா யஹ்னி உலக்கும் மா அஸ்பஹதும் ஃபீஹி மிம்மா அஸ்பஹன் நாஸ் ஃபீஹி, இப்பொழுது மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதைவிட நீங்கள் இருக்கும் நிலை நல்ல நிலையில் இருக்கிறீர்கள். இங்க ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற நேரத்துல சஹாபாக்கள் வாழ்ந்துகிட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா இன்னைக்கும் நிலை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. மக்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை விட நல்ல நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் கபருக்குள்ளே. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க, ஏனென்றால் அக்பலத்தில் ஃபிதன், நாளுக்கு நாள் குழப்பங்கள் வர ஆரம்பித்து விட்டன. நாளுக்கு நாள் குழப்பங்கள் வர ஆரம்பித்து விட்டன. எப்படி குழப்பங்கள் வர ஆரம்பித்தன? இரவினுடைய இருள் எப்படி படருமோ அதுபோன்று குழப்பம் படர ஆரம்பித்து விட்டது. இரவினுடைய இருள் படர்வதை போன்று படர ஆரம்பித்து விட்டது. ஏன்னா இருளினுடைய இரவு படர்றதை யாரால் தடுக்க முடியுமா? எத்தனாயிரம் ஃபோக்கஸ் வாட்ஸ் லைட் போட்டு ஃபோக்கஸ் லைட் போட்டாலும் ஒரு இடத்துல இருட்டுக்கு தானே செய்யும், இருக்குமா இருக்காதாங்க? எவ்வளோ எத்தனாயிரம் ஃபோக்கஸ் லைட் போட்டு எத்தனாயிரம் வாட்ஸ் லைட் போட்டு ஃபோக்கஸ் லைட் போட்டு இரவையே பகலாக்குற மாதிரி ஆனால் கூட அந்த இடம் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குது, பின்னாடி இப்படி இருக்கும். எவ்வளோ பெரிய விளக்கு ஏற்றி வச்சாலும் அந்த விளக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கோம், விளக்கு கீழே என்ன இருக்கும்? அப்போ இருளை யாராலும் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அது போன்று தவிர்க்க முடியாத தடுக்க முடியாத இருளை போன்று நாளுக்கு நாள் ஃபித்னாக்கள் பெருக ஆரம்பித்து விட்டன. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஃபித்னா இப்படியே ஃபித்னாக்கள் வர ஆரம்பித்து விட்டன. அல் ஆகிரத்து ஷர்ரு மினல் ஊலா, முதல்ல வர்ற ஃபித்னா விட ரெண்டாவது வர ஃபித்னா ரொம்ப மோசமா இருக்குது, அந்த ஃபித்னா விட அதுக்கு அடுத்து வர்ற ஃபித்னா ரொம்ப மோசமா இருக்குது. அப்படி உலகத்துல நாளுக்கு நாள் ஃபித்னாக்கள் வர்றதுனால தான் மக்கள் இருக்கக்கூடிய நிலையை விட நீங்கள் நல்ல நிலையில் இருக்கிறீங்க. உயிரோடு இருக்கிறவங்க ஃபித்னால மாற்றுறதை விட நீங்க மோத்தா போனவங்க போல தப்பிச்சுக்கிட்டீங்க ஃபித்னால இருந்து என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபராளிகளை பார்த்து சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த கபராளிகளுக்கு சுபேச்சையை சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நானும் உங்களோட வந்து சேரப்போகிறேன் சொல்லிட்டு தான் கூட இருக்கிற தன்னுடைய அடிமை முவைஹிபார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, கது ஊதீத்து மஃபாதிய ஹஸாயின துன்யா வல் குல்த ஃபீஹா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு உலகத்தினுடைய எல்லா ஹசானாக்களுடைய சாவிகளையும் கொடுத்து இந்த உலகத்திலே நிரந்தரமான தங்குவதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்து, சும்மல் ஜன்னா, பிறகு சொர்க்கத்தையும் கொடுத்து, அதற்கு பிறகு அல்லாஹ் ஃபஹுயிர்து, எனக்கு ஒரு ஆப்ஷன் இக்தியார், ஒரு வாய்ப்பையும் கொடுத்து விட்டான். அதான் இந்த உலகத்தில் எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்றேன், கொடுத்து நிரந்தரமாக இருக்கலாம் அந்த துன்யாவில், நிரந்தரமாக இருந்து நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்களா, அல்லது உங்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்த தவணை முடிஞ்ச உடனேயே நேரம் உங்க ரப்பையும் உங்க சொர்க்கத்தை சந்திக்க போறீங்களா? ரெண்டு சான்ஸ் தர்றேன். ரசூல் சொல்றாங்க, ஃபஹையர்து பைன தாலிக வ பைன லிகாயி ரப்பி வல் ஜன்னா, நான் அந்த உலகத்தினுடைய செல்வங்களை எல்லாம் அனுபவித்து, உலகத்தில் அந்த ஞாபகத்துகளை எல்லாம் அனுபவித்து, இந்த உலகத்திலே சாஸ்வதமா இருந்து நல்லா கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டமா, அல்லது என் ஹயாத்து என்னுடைய அஜல் என்னுடைய தவணை முடிஞ்ச உடனே என் ரப்பையும் சொர்க்கத்தையும் சந்திக்கிறது எனக்கு விருப்பமா? இந்த இரண்டு சான்ஸ் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். ரப்பி வல் ஜன்னா, நான் என்னுடைய ரப்பையும் என்னுடைய சொர்க்கத்தையும் சந்திப்பதையே தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படின்னாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லைங்க, அனி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஜனா புகாரி ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, மாமின் நபியின் இல்லா ஹுயிர லஹும், உலகத்துல வந்து எல்லா நபிக்குமே அல்லாஹ் ஒரு ஆப்ஷன் கொடுப்பானாம், ஒரு இக்தியார், ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு எது வேணும்? இன்னும் கொஞ்ச நாள் துன்யாவில் இருக்கிறீங்களா இல்லை அல்லாஹ் போய் சேர்றீங்களா? அந்த நபிமார்கள் எல்லாம் எல்லாம் போதும், துன்யாவில் வாழ்ந்தது போதும், நான் ஒன்ட்ட வர்றேன் அப்படின்றவனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தன்னிடல கூப்பிட்டு கொள்வானாம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான், நிறைய உலகத்துல செல்வத்தை கொடுக்குறேன், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நல்ல வசதிகளை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்து கிடைச்ச சொர்க்கம் தரேன், இது வேணுமா? அல்லது உங்களுடைய அஜல் தவணை முடிஞ்சவனே என்ன வந்து சந்திச்சு சொர்க்கத்தை வாங்கிக்கிறீங்களா, எது வேணும் அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். என்னுடைய ரப்பை சந்திப்பதையும் சொர்க்கத்தையுமே விரும்பி ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சொன்ன உடனே முஹைபியா ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, ஏன் ரசூலுல்லாஹ், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்து எங்களோட எல்லாம் இருந்து நல்ல இந்த உலகத்தில் செல்வங்கள் எல்லாம் நல்லபடியாக அனுபவிச்சு சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே, ஏன் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தீங்க? அப்போ தான் ரசூலா சொல்கிறாங்க, இல்லை நாள் செல்ல செல்ல இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் தான் பெருகும், ஆகவே நான் இந்த உலகத்திலிருந்து விடைபெறவே விரும்புகிறேன். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் வலுக்கட்டாயமாக இருக்கல, துனியா விட்டு வலுக்கட்டாயம் உயிரை கைப்பற்றல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் விருப்பப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானோட உயிரை கைப்பற்றினான். இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும், எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த என்னுடைய அல்லாஹ்வுடைய குர்ஆனும் என்னுடைய வழிமுறைகளையும் இந்த உம்மத்து நான் விட்டு சேர்றேன், நிச்சயமா இந்த உம்மத்து வழிகட்டு போயிடாது, இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டையும் பற்றி பிடிக்கும் வரை இந்த உம்மத்து நிரந்தரமான நேர்வழியில் இருப்பார்கள், நிரந்தரமான சொர்க்கத்துக்கு போய் சேர்வார்கள், இதுல சந்தேகமே இல்லை என்ற நம்பிக்கை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவே விரும்பி ஆகிறத்தை தெரிந்தெடுத்துக் கொண்டார்கள். கயர் இந்த வார்த்தை சொல்ற ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்த உடனே வர்ற வழியில் ரசூலுல்லாஹ் கடுமையான தலைவலி. ஜனத்துல் பக்ரிக்கும் நபி ஸல்லல்லாஹு வீட்டுக்கும் ரொம்ப தூரம் கிடையாதுங்க. ஸோ மக்காவுக்கு மதீனாவுக்கு போனவங்க பார்த்துருப்பீங்க, ரசூலோட வீட்டுக்கும் ரசூல் அடக்கமாக இருக்கிற ரௌதாவுக்கும் ஜனத்துல் பக்ரி ரொம்ப தூரம் கிடையாது. இங்கே பார்த்தா அப்படி தெரியும், சத்தம் போட்டு கூப்பிட்டா காதில் விழும், கூப்பிட்டு தூரம் வாங்க, கூப்பிட்டு தூரம் தான் மிஞ்சி போனால் ஒரு 100-150 meters கூட இருக்காது. அங்கேருந்து ரசூலோட வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ரசூலா கடுமையான தலைவலி, அப்படியே தலையை கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு வந்த முதல் நோயே தலைவலியும் காய்ச்சலும் தான், தலைவலி தான் வந்துச்சு. தலையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலைவலியை தலையை பிடிச்சி உட்காந்துருக்குறாங்க. ஆயிஷா வீட்டில் தலையை பிடிச்சி உட்காந்துருக்குறாங்க. வாராசா அல்லா என் தலை, அல்லா என் தலை அப்படிங்கிறாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இங்கே நபி ஸல்லல்லாஹு தலைவலி வந்தது எதனால? அவருடைய மரணம் தெரிஞ்சதுனால. ரசூலா தெரிஞ்சிச்சு நமக்கு மரணம் நெருங்கிடுச்சு, அதனால முதல்ல அடையாளமாக தன் தலைவலி வந்துச்சு ரசூலா புரிஞ்சிச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆயிஷா தலையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வாரசா வாரசா என் தலை போச்சு, அல்லா என் தலை, அல்லா என் தலைங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆயிஷா என்னாச்சு? கடுமையான தலைவலி, நான் மூத்தா படுவோம் போல தெரியுது அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு பார்த்தாங்க இவங்களுக்கு மரணம் மூத்து வந்துருக்குது, இவங்களுக்கு மரண அறிகுறி ரசூலாக வந்துருச்சு. ஆனால் அதை காட்டிக்காம தன்னுடைய மனைவியினுடைய அந்த கஷ்டத்தை போகணுங்கிறதுக்காண்டி ஒரு கிண்டலா சொல்றாங்க. ஏன் அதனால என்ன ஆயிப்போச்சு? மா மித்த கபலி, எனக்கு முன்னாடி மூத்தா போய்ட்டு உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஆயிஷா நான் மூத்தா போய்டும் போல தெரியுது அப்படிங்கிறாங்க. மா லர்ருக்கு லவ் மித்த கபலி, எனக்கு முன்னாடி நீ மூத்தா போய்ட்டு உனக்கு என்ன பிரச்சனை? ஃபக்கும் தூ அலைக்கு, நானே உனக்கு ஜனாசத்தில் வைப்பேன். ஓ கஃபன் துக்குபியதி, என்னுடைய கையாலேயே உனக்கு கஃபன் போடுவேன். ஓ சல்லைத்து அலைக்கு, நானே உனக்காண்டி துவாசி தொலை வைப்பேன். வாஸ்தவம் என்ன செய்வீங்க? உங்கள் கையாலேயே என்ன குளிப்பாட்டுவீங்க, உங்கள் கையாலேயே எனக்கு கஃபன் போடுவீங்க, உங்கள் கையாலேயே நீங்களே எனக்கு தொலை வைப்பீங்க, துவா செய்வீங்க, உங்கள் கையாலேயே அடக்கம் பண்ணுவீங்க. லவ் அது ஃபால்த்த தாளுக்கு எல்லாம் வாஸ்தவம் தான். லக்கது ரஜாத்தைலாம் பைத்தி, என்ன அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அரசைலாம் பாது நிசாயிக்க, இன்னொரு பொண்ணோட புதுமா பிள்ளை ஆடுவீங்களே, என்ன அடக்கம் பண்ணுறது ஆடுவீங்க, நீங்கள் அடுத்த நாள் புதுமா பிள்ளை ஆடுவீங்களே அப்படின்ற உடனே பெருமாள் சொல்லாத புன் சிரிப்போடு சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்த உடனே பாருங்க, அதாவது தன்னுடைய அந்த கடைசி நேரத்தில் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் கஷ்டத்தை, அந்த கஷ்டத்தை போகிறதுக்காண்டி ஒரு கிண்டல் பண்ணி கேலியா அந்த நேரத்து சூழ்நிலையை, அந்த அவங்களோட வேதனை மாத்துறதுக்காண்டி தன்னுடைய வேதனை மறைச்சிக்கிட்டு பெருமானா சொல்லாலும் சொன்னாங்க. ஹயர் அப்படியே புனிஸ்ரீ போட உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹி கடுமையான தலைவலி ஆயிடுது. தலையில் இருக்க ஒரு துணி எடுத்து கட்டுறாங்க, இருக்க ஒரு துணி எடுத்து கட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போவும் தலைவலி குறையில. அடுத்த நாள் வேற மனைவி வீட்டுக்கு போயிடுறாங்க, வேற மனைவி வீட்டுக்கு அன்னைக்கு ஆயிஷா விட்டு மறுநாள் வேற மனைவி வீட்டுக்கு போயிடுறாங்க. போனால் அங்கேயும் நாளுக்கு நாள் உடல் பலகீனமாயிட்டுது, தலைவலி அதிகமாயிட்டுது, காய்ச்சல் அதிகமாயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. உடனே கேட்குறாங்க, நான் அடுத்து யார் வீட்டில் இருக்கணும்? அடுத்து இந்த மனைவி வீட்டில், அந்த மனைவி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அடுத்து நான் யார் வீட்டில் இருக்கணும், இந்த மனைவி வீட்டில் இருக்கணும், அங்கே போய் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு போகும்போது கேட்குறாங்க, அடுத்து யார் வீட்டில், அடுத்து யார் வீட்டிலும் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி மனைவி மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அடுத்து யார் யாருன்னு கேட்குறது ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிற நாள் என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, ஆயிஷா வீட்டு நான் என்னைக்கு போவேன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மனைவி மாதிரி எல்லாம் கூடி உட்காந்து மஷ்ரூஃப் பண்ணாங்க. அந்த ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதாவது அன்னைக்கு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு ரசூலுல்லாஹி இருக்கிறாங்க. இருக்கும்போது சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ரொம்ப சிரமமாக இருந்தால் ஆயிஷா வீட்டில் தங்கிடுங்க, ஆயிஷா வீட்டில் தங்கிடுங்க. நல்லா கவனிங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவிட்டையும் கேட்காம, என்னால் முடியலம்மா உடம்பு சரியில்லை, கடுமையான காய்ச்சலில் இருக்கிறேன், தலைவலியாக இருக்கிறேன், நான் ஆயிஷா வீட்டில் தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்டா, எந்த மனைவியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே எந்த ஷரியத் கோர்ட்லேயுமே கேஸ் போட போகிறதில்ல, எந்த சுப்ரீம் கோர்ட்லேயுமே கேஸ் போட போகிறதில்ல, எந்த மனைவியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே குற்றச்சாட்டு சொல்ல போகிறதில்ல. ஆனாலும் அல்லாவுக்கு பயந்து அல்லாவுடைய அச்சத்தோடு ஒன்றுக்கு மேற்பட்ட மனம் திருமணம் முடித்தவர் ஒரு மனைவியின் அனுமதி இல்லாமல் அந்த மனைவிக்குரிய நாளை அடுத்த மனைவி வீட்டில் கழிக்கக்கூடாது, அடுத்த மனைவி வீட்டில் தங்கக்கூடாது என்ற ஒரு இந்த பாடத்தை இந்த உலகத்தில் உணர்த்ததுக்கான ரசூலா என்ன பண்றாங்க, மனைவி மாறலாம் முடியாத நேரத்தில் கூட ஆலோசனை கேட்குறாங்க. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ரசூலா நீங்கள் ஆயிஷா வீட்டில் இருந்துங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா வீட்டுக்கு கூட்டு வராங்க. எப்படி கூட்டு வராங்கன்னா, அந்த உடல்நிலை பலகீனத்தின் காரணமாக ரொம்ப சோர்ந்து போயிடுது, கைகாலெலாம் உழுந்துருது. சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கை காலெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுது, நடக்க முடியல. ஒரு பக்கம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் தோளில் கையை போட்டு நபி ஸல்லல்லாஹு அப்படியே இழுத்துட்டு வராங்க. ஆயிஷா அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு ரசூலோட நடக்க முடியல, அப்படியே இழுத்துட்டு வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்ச உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப வேதனைப்படுறாங்க, அவளை அசைய முடியல, தலைவலி தாங்க முடியல, கடுமையான காய்ச்சல். அந்த நேரத்தில் நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த குல்லுல்லாஹு குல்லுது ரபில் ஃபலக் குல்லுது ரபில் நாஸ் போன்ற சூராக்கள் எல்லாம் ஓதி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கையை வச்சே ரசூலுல்லாஹ் மேலே தலை வைக்கிறாங்க. நபிசல்லாஹ் கையே பிடிச்சி ஆயிஷா என்ன பண்ணுறாங்க, இப்படியே தடவை வைக்கிறாங்க. தங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த இந்த மாதிரி சூராக்கள் எல்லாம் ஓதி ஓதி ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ரபுல் அலமீன் குணத்தை குணமாக்கிட மாட்டானா, இந்த வேதனை சரியாயிடுதா? ஏன்னா மற்ற யாருக்கும் தெரியல இது ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு இறுதி நோயின்னு சொல்லி. பெருமானா சல்லல்லாஹு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இது ரசூல் எனக்கு வந்து இது கடைசி நோய், இது இன்னும் கொஞ்ச நாள் நான் மௌத்தாக போகிறேங்கிற செய்தி அல்லாஹ் ரபுல் அலமீன் ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு மட்டும் சொன்னால் சஹாபாக்கள் யாரும் புரிஞ்சிக்கல, என் ரசூலுடைய மனைவிமார்களே புரிஞ்சிக்கல. சரி, ஏதோ ரசூலா காய்ச்சி சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, ஓதி ஓதி ஓதிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி இஸ்லாம் கையை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாட சொல்கிறாங்க, ஆயிஷாவே எனக்கு மக்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும் போல் இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு ஏழு வாளி தண்ணி கொண்டா, ஏழு வாளி தண்ணீர் கொண்டு வா, அந்த ஏழு வாளி தண்ணீருமே ஏழு கிணத்துலேருந்து எடுக்க சொல்லுங்கள், ஒரே கிணறுலேருந்து இல்லை ஏழு கிணறுலேருந்து கொடுக்க சொல்லுங்கன்ற உடனே உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு வைக்கிறாங்க, ஏழு கிணறுலேருந்து ஏழு வாளி தண்ணீர் தனித்தனியாக கொண்டு வந்து பெருமா ஏழு ஏழு வாளியோ ஏழு பாத்திரமோ ஏதோ ஒரு வகை வாளினா பெரிய வாளியான அவசியம் இல்லை, ஏதோ பாத்திரம் ஏழு வகையான ஏழு பாத்திரம் தண்ணி ஏழு கிணத்துலேருந்து கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் குளிக்க வைக்கிறார்கள். எந்தனா ஹதீஸ் வருது, ஹஸ்புக்கும் ஹஸ்புக்கும் போதும் போதும் போதும் போதும் சொல்கிற அளவுக்கு குளிர்ந்த நீரால் பெருமானா ஸல்லத்தை குளிக்க வைக்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்க, நாம் நினைப்போம் காய்ச்சல் அடிச்சதுண்டா பச்சை தண்ணி தொடக்கூடாது, காய்ச்சல் அதிகமாகிடுது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோய்க்கு நிவாரணியாகவே சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஆற்று தண்ணீர் எதிர் தண்ணீர் வருதில்லை, ஆற்றுல தண்ணீர் எதிர்பக்கம் வருப்பாருங்க, அப்படி நம்மை நோக்கி வரும்பொழுது அந்த ஆற்று தண்ணீரை நோக்கி தலையை வச்சு குளிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குளிர்ந்த நீரில் குளிக்கிறது ஜுரத்துக்கு நல்ல மருந்துங்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ஏழு வகையான தண்ணீர் ஏழு கிணத்துலேருந்து கொண்டு வந்து ஊற்றுக்கினாங்க. அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊற்றப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்த உடனே நல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க, கொஞ்சம் நல்ல ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன நேரம் எழுச்சி நடந்தே போனாங்க, போய் மெம்பரில் போய் உட்காந்தாங்க, சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க மெம்பரில் ஏறி உட்கார்ந்த உடனேயும் ஷுஹதா ஓதுக்களுக்காண்டி துவா செஞ்சாங்க, ஓஹதில் ஷகிதான சோதாக்களுக்காண்டி அல்லாட்ட கையேந்தி ரொம்ப நேரம் துவா செஞ்சாங்க. துவா செஞ்சு முடித்த பிறகு மக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்ன அப்தமின் ஐபாதில்லா, அல்லாஹ் ரபுல் அலமீன் தன்னுடைய அடியார்களில் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் இஃப்தியார் கொடுத்தான், ஆப்ஷன் கொடுத்தான். என்ன ஆப்ஷன் சொல்லி கேட்டாங்க ரசூலுல்லாஹ், மின துன்யாவை பைன துன்யாவை பைனமா இந்தஹு, இந்த உலகம் வேண்டுமா அல்லது தன்னிடத்தில் உள்ளது வேண்டுமா என்று ஒரு வாய்ப்பு கொடுத்தான். ஆனால் அந்த அடியான் இந்த உலகம் வேண்டாம் அல்லாவிடத்தில் உள்ளதே வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்படின்னு பொதுவாக சொன்னாங்க. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் ஒரு அடியானுக்கு இந்த உலகம் வேண்டுமா அல்ல தன்னிடத்தில் உள்ள சொர்க்கம் வேண்டுமான்னு அல்லாஹ் கேட்டான், அந்த அடியானோ அல்லாவிடத்தில் உள்ள அந்த சொர்க்கத்தையே தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவுபக்கரதியெல்லாம் தேம்பி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற எந்த சாமியும் அழுவல, அவுபக்கரதியெல்லாம் ஆகத்தனா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. மற்ற சகாபாக்களுக்கு ஆச்சரியம், ஏன் அவுபக்கர் இப்படி அழுகிறார், காரணம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் அழுகிறாரு. ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்கிற ஏதோ ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கேட்டான், அந்த அடியான் வந்து எனக்கு உலகம் வேண்டாம் அல்லாஹ் இடத்துல சொர்க்கம் தான் வேணும்னு சொல்லி அந்த அடியான் தேர்ந்தெடுத்து கொண்டாருங்கிறது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பொதுவாக தானே சொல்கிறாங்க, ஏன் அவுபக்கர் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறாரு அப்படின்னு என்ன பண்ணாங்க மற்ற மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் பிறகுதான் தெரிந்தது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றது தன்னை பற்றி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவுபக்கர் அடியான் தேம்பி தேம்பி அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, பல் நஹனு நுஃதீக பி அன்ஃபுஸினா வாபுனா இனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நீங்க அப்படி விடைபெற வேண்டாம், அப்படி உங்களுக்கு பாரமாக பல் நஹனு நுஃதீக பி அன்ஃபுஸினா வாபுனா இனா யா ரசூலல்லாஹ், அப்படி நீங்க உங்களை விடைபெறதா இருந்தாக்கா நாங்க எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் அர்ப்பணிக்கிறோம், அதை அல்லாஹ் எடுத்துக்கிட்டோம், கொஞ்ச நாளைக்கு உங்களை வைக்கட்டுமே, கொஞ்ச நாள் நீங்க இருங்களேன், உங்களுக்கு பதிலாக எங்களுடைய உயிரை கொடுக்குறோம், எங்களுடைய குழந்தைகள் உயிரை கொடுக்குறோமே அப்படின்னாங்க. சஹாபாக்களா என்ன தேவையில்லாமல் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறார் அபூபக்கர், சுலைமான் சாதாரணமா சொன்னாங்க, இவ்வளவு சீரியஸா பேசுறாங்க அப்படின்னு மத்த மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அணுகோ தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதாக சொல்லி சொன்னாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து மா அலமு மா லா அலமு அஹதன் கான அஃதல மின் ஃபி ஸஹபத்தி இன்தஹு யதம் மின் அபூபக்கர். நான் எனக்கு ஏற்பட்ட நட்புகளிலேயே, எனக்கு ஏற்பட கிடைத்த நண்பர்களிலேயே அபூபக்கர் மாதிரி ஒரு சிறந்த நபர் நான் பார்த்ததில்லை. ஆகவே எனக்கு பிறகு மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் வீட்டுக்கு செல்லக்கூடிய வாசலை தவிர. ரசூல் சொல்றாங்க இந்த வாசல் எல்லா வாசலையும் அடைச்சிட்டு அபூபக்கருடைய வீட்டுக்கு போகக்கூடிய வாசல் மட்டும் திறந்து வைங்க, மற்ற வாசல் எல்லாத்தையும் அடைச்சிருங்க. ஏன்னா அபூபக்கர் எனக்கு அவ்வளவு உயிர் ஓப்பான ஒரு நண்பர், எனக்கு யார் யாரும் என்னென்ன உதவி இல்லாம செஞ்சாங்க எல்லா உதவிக்கும் நான் கைமாறு பண்ணிட்டேன், ஆனால் அபூபக்கர் செய்த உதவிக்கு மட்டும் இதுவரைக்கும் நான் கைமாறு பண்ணல, இன்ஷால்லா சொர்க்கத்துல பண்ணுவேன் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டதை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த உபதேசத்திலே ரசூலுல்லாஹி சில விஷயங்களை சொல்றாங்க, இல்ல சஹாபாக்கள் சொல்றாங்க, எனக்கு பிறகு நான் மூத்தா போன பிறகு முஹாஜிர்களே அன்சாரிகள் விஷயத்துல அல்லாஹ் பயந்துக்குங்க, அன்சாரிகள் வந்து இந்த மார்க்கத்துக்காக ரொம்ப செஞ்சிருக்கிறாங்க, என்ன என்னுடைய ஊர் மக்கள் எல்லாம் மக்கத்துவாசிகளா என்ன உயிரோட கொள்வதற்காக திட்டமிட்டு விரட்டிய பொழுது எனக்கு அடைக்கலம் கொடுத்த மக்கள் இந்த அன்சாரி மக்கள், ஆகவே அன்சாரி மக்கள் விஷயம் அல்லாஹ் பயந்துக்குங்க சொல்லிட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு சமுதாயமும் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கும், ஆனால் இந்த அன்சாரி சமுதாயம் மட்டும் பெருகாது, குறைந்து கொண்டே வரும். எந்த அளவு குறைந்து விடும் என்றால் கடைசியில உணவிலே உப்பு இருப்பதை போன்றுதான் இந்த சமுதாயத்தில் அன்சாரிகள் ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க, உணவுல உப்பு டேஸ்ட் இருக்கும், ஆனா எங்க இருக்கு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி அன்சாரிகள் இந்த துணியால இருப்பாங்க, ஆனா அவங்க இருக்கிறதுனால இந்த துணியாக்கு நல்லது நடக்கும், ஆனா எங்க இருக்கானு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி உணவிலே உப்பு குறைந்து விடுவதை போன்று இந்த அன்சாரிகள் இந்த உலகத்தில் குறைந்து விடுவார்கள். ஆகவே அன்சாரிகள் நல்லது செஞ்சா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க, அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சிருங்க, அதை பெருசா எடுத்துக்காதீங்க, அன்சாரிகள் விஷயத்துல அல்லாஹ்வுக்கு பயந்துக்குங்க என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அன்சாரிகள் அடைக்கலம் கொடுத்ததையும் தனக்கு செஞ்ச உதவிகளையும் ஞாபகப்படுத்தி அந்த அன்சாரிகளுக்கு நன்றி கடனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேர உபதேசத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க. சொல்லி அடுத்து சொன்னாங்க இன்னல் யஹூத வன் நஸாரா லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, இந்த யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, இந்த யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏனென்றால் இத்தகது குபூர் அன்பியாயி மசாஜிதா, நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் இந்த பாவிகள் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். எந்த நேரத்தில் சொல்றாங்க பாருங்க, கடைசி நேரத்தில் நபிமாருடைய கபர்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள், இந்த யூதர்களின் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக சொல்லிட்டு சொன்னாங்க. லா தஜ்அலு கப்ரி ஐதா, அந்த கடைசி நேரத்தில் இபா உபதேசம் மூத்தாரத்துக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி திங்கட்கிழமை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆறாங்க, வியாழக்கிழமை இந்த பயான் நடக்குது, திங்கட்கிழமை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆறாங்க, ஞாயிறு சனி வெள்ளி வியாழன் நான்காவது நாள் இந்த உபதேசம் நடக்குது. அந்த உபதேசத்தில் ரசூலுல்லாஹி சொன்னாங்க லஅனல்லாஹு அல்யஹூத வன்னஸாரா இத்தகது குபூர் அன்பியாயி மசாஜிதா, இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, தங்கள் நபிமார்களுடைய வணக்க ஸ்தலங்கள் எல்லாம் இந்த பார்த்தாங்க, நபிமார்களுடைய கபர் அடக்க ஸ்தலங்களை எல்லாம் இவர்கள் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி விட்டார்கள். லா தஜ்அலு கப்ரி ஈதா, ஆகவே என்னுடைய கபரை நீங்கள் வணக்கம் இடமா ஆக்கி விடாதீர்கள், ஈது கொண்டாடும் இடமா ஆக்கி விடாதீர்கள், உருசு கொண்டாடும் இடமா திருவிழா கொண்டாடும் இடமா ஆக்கி விடாதீர்கள் என்று அந்த கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹி வசியத் பண்ணாங்க. சோதனை எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபதேசத்தை கூட கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இன்னைக்கு குழப்பவாதிகள் எப்படி லா தஜ்அலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை ஈது கொண்டாடும் இடமா ஆக்கிடாதீங்கன்னா என்ன அர்த்தம், ஈதுங்கிறது வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் கொண்டாடுவாங்க, அப்படி கொண்டாடாதீங்க, தினந்தோறும் கொண்டாடுங்கிற சொல்ல சொன்னாங்க. எவ்வளவு கேவலம் இது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கொச்சப்படுத்துறது இல்லையா இது. இவங்க சொல்றாங்க நாங்க ஆஷிகே ரசூல் முஹிப்பே ரசூல், எங்க ரசூலா பேர்ல முகப்பத் இருக்குது, நாங்க தான் ரசூலா பேர்ல ஈது கொண்டாடுறோம் மீலாது கொண்டாடுறோம் சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத நசாரக்களை சபித்து விட்டு சொல்றாங்க. அவர்கள் தங்களுடைய நபிமாருடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்களை ஆக்கி விட்டார்கள், ஆகவே அவங்கள மாதிரி நீங்க ஆக்கிடாதீங்க, என்னுடைய கபர்களை ஈது கொண்டாடும் இடமா ஆக்கி விடாதீர்கள். இந்த அயோக்கியர்கள் சொல்றாங்க ஈது கொண்டாடும் இடமா ஆக்கதான் என்ன அர்த்தம்டா, ஈது வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் கொண்டாடுவாங்க, அப்படி கொண்டாடாதீங்க, தினந்தோறும் உருஸ் கொண்டாடுங்க, திருவிழா கொண்டாடுங்க, பாட்டு கச்சேரி நடத்துங்க, கவாலி நடத்துங்க, ஏன் கபர்ல தினந்தோறும் கொண்டாடுங்க, பொம்பளைங்க தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு மினிக்கிக்கிட்டு ஜிகிஜிகன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என் கபருக்கு வர சொல்லுங்க, தினந்தோறும் வர சொல்லுங்க, அதனங்க அர்த்தத்துக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேர உபதேசம் சொல்றாங்க. சொல்லிட்டு வசியத்தில் அன்சார் அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்சாரிகளே நான் நீ அதாவது இந்த உலகமே ஒரு பக்கமும், இந்த உலகமே ஒரு பக்கமும், அன்சாரிகளாய் நீங்க ஒரு பக்கம் போனீங்கன்னா நீங்க போற பக்கம் தான் நான் வருவேன். ரசூலுல்லாஹி சொல்றாரு ஏன்னா அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் இஸ்லாத்துக்கு செஞ்ச உதவிகள் அப்படிப்பட்ட உதவி. அவங்க செய்த தியாகங்கள் அவ்வளவு பெரிய தியாகங்கள். அவங்க பண்ண அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கான செஞ்ச முஜாஹிதாக்கள் அப்படி போற்றப்பட வேண்டிய முஜாஹிதாக்கள். அதனால ரசூலுல்லாஹி கடைசி நேரத்திலையும் அதை ஞாபகப்படுத்தினாங்க. ஹேர் அந்த வியாழக்கிழமையே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதியானத்துக்கு பிறகு லஹூருக்கு பிறகு இந்த உபதேசம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன சஹாபாக்கள் சொல்றாங்க, எனக்கு நாள் நெருங்கிட்டு போல தெரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா குளிச்சாங்க, ஃப்ரெஷ்ஷாகி வந்து உபதேசம் பண்ணாங்க. உபதேசம் பண்ணி முடிச்சுனா கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ரொம்ப பயங்கமாயிட்டாங்க, படுக்கையாயிட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னால் எனக்கு ஒரு பேப்பர் கொண்டு வாங்க, நான் சில உபதேசங்களை சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க, அதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா இன்ஷால்லா நீங்கள் வழிகிடாமல் போகிறது வசதியாக இருக்கும் அப்படின்னாங்க. உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஏதோ பேப்பர் கேட்குறாங்க, ஏதோ எழுதுறதுக்கு ஓலை கேட்குறாங்க, எடுத்துகிட்டு வரலாம் போகும்பொழுது உமர் ரதியல்லாஹு வர்றாங்க. வந்து எங்கே போகிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஓலை கேட்குறாங்க, ஏதோ எழுத போகிறாங்களா, வசியத்தை எழுதி தர போகிறாங்களா. உமர் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அட என்னப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வேதனையில் ஏதோ சொல்கிறாங்கப்பா, ரசூலுல்லாஹி இனி புதுசாலாம் எழுத வேண்டியதில்லப்பா, நமக்கு ரசூலுல்லாஹி வஃபாத்தான பிறகு கூட அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு வாழ்ந்த வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்குது, இது போதாதா, இதுக்கப்புறம் அவங்க வசியத்தை தனியாக எழுதணுமா, நமக்கு தேவையில்லையே. ஏதோ அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்துடைய வேதனையில் அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அந்த பேப்பர் வேண்டாம் வாங்க நான் ரசூலுல்லாஹி கேட்குறேன் அப்படின்னு கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்த பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபடாயிடுது. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அதான் நபி ஸல்லல்லாஹு கேட்கறாங்க கொண்டு வந்தா கொடுங்களே அப்படின்றாங்க. உமர் தேவை இல்லைங்க, இதை போட்டு ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, நபி ஸல்லல்லாஹு வேதனையில் சொல்றாங்க, ஏன் அதை போட்டு கேட்டுக்கிட்டு, இது பேப்பர் கொண்டு வரவா வேண்டாமா, எழுதவா வேண்டாமான்னு சொல்லி ரசூலுல்லாஹிக்கு முன்னாடியே கருத்து வேறுபடாயிடுது. சோதரை இப்போ நான் அந்த சொல்கிற சம்பவங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் புகாரில் உள்ளது, முஸ்லீமில் உள்ளது, ஆதாரப்பூர்வமான சம்பவங்கள் மட்டும் தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எதுக்கு ஆதாரம் இல்லையோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன், வேறு ஆதாரப்பூர்வமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். ரெண்டாவது, நான் சொல்கிற இந்த சம்பவங்கள் மட்டும்தான் 100% ரொம்ப கரெக்டாக சொல்ல, இதில்லாத இன்னும் சில சம்பவங்கள் இருக்கலாம், அதை நான் விடுபட்டு போயிருக்கலாம், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. ஹையர் பேப்பர் கொண்டு சொல்கிறாங்க, கருத்து வேறுபாடு ஆன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு, போப்பா பேப்பர் வேணா வேண்டு வேணாம், ஒரு பேப்பர் கடை எப்படி தகராறு பண்ணிக்கிறீங்க, வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, மறுத்துறாங்க, பேப்பர் கொண்டு வரணும் மறுத்துறாங்க. மறுத்த பிறகு சஹாபாக்கள் சுற்றி உட்காந்துருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிக்கிறாங்க, வசியத்து பண்றாங்க. சில வசியத்துகள் முக்கியமா அந்த நேரத்தில் மூன்று வசிய சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வசியத்தை என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே யூத நசாராக்கள், நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு யூத நசாராக்களுடைய சூழ்ச்சி நம்ம விளங்கிக்கிறது இல்லைங்க, யூதர்களுடைய சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்முடைய சமுதாயம் விளங்குறது இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெல்ல தெளிவாக யூத நசாராக்களுடைய சூழ்ச்சியை விளங்கி வச்சிருந்தாங்கடா, சக்கராத்து நேரத்தில் கூட அவங்கள பத்தான் எச்சரிக்கை பண்ணாங்க, அவங்கள பத்தான் எச்சரிக்கை பண்ணாங்க, அவங்க தான் அந்த உம்மத்துக்கு முதல் எதிரி என்பதை எச்சரித்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இல்லை சார் இன்னைக்கு கிறிஸ்தவங்களாம் நம்மளோட எவ்வளோ அன்பாக பழகுறாங்க, எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் காரன் தான் மோசமானவன், பிஜேபி தான் மோசமானவன், இங்கே உள்ள நசாராக்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா, அல்லாவுக்கு தெரியாதா, அல்லாஹ் தன்னுடைய தூதர் சொல்லியிருக்க மாட்டானா? ஆகவே அன்புக்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை கடைசி வரை எச்சரித்தது யூத நசாராக்களுடைய சூழ்ச்சியை விட்டுத்தான். ஏன் இன்னைக்கு உலகமே முஸ்லீம் உலகமே இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு போய் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒழுங்கான தலைமை இல்லாமல், ஒழுங்கான ஹலீஃபா இல்லாமல், கேட்கறதுக்கு நாதி இல்லாமல், யார் எங்க அடிச்சாலும் ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாத சமுதாயமா இன்னைக்கு சின்ன சின்ன பின்னமாய் போய் சீரழிஞ்சு போய் இந்த சமுதாயம் கிடக்குதுன்னா அதற்கு காரணம் இந்த யூத நசாராக்களுடைய சூழ்ச்சி தான். இன்னைக்கு காபத்துலாங்கிறோம், மக்காங்கிறோம், மதினாங்கிறோம், மக்காவுக்களும் மதினாக்களும் யூத நசாராக்கள் நுழைய முடியாது, ஆனால் யூத நசாராக்களுடைய கொள்கைகள் நுழைந்து விட்டன. மக்காவிலும் மதினாவிலும் காபத்துல்லாவுக்களும் யூத நசாராக்களுடைய கொள்கைகள் நுழைஞ்சு போச்சு. காபத்துல நீங்க சேர்த்து தவாப் செய்வீங்க, ஆனா அங்க பாத்தீங்கன்னா செல்போன்கள், யூதர்கள் தயாரித்த செல்போன்கள் பாட்டு சினிமா பாட்டு சத்தம், சினிமா மியூசிக், காபத்துல தவாப் செய்யும் பொழுது யூதர்கள் வர முடியாது, யூதர்களுடைய திட்டம் வந்துருச்சு, நசாராக்கள் வர முடியாது, நசாராக்களுடைய சூழ்ச்சி வந்துருச்சு உள்ள. ஆகவே சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தினுடைய முதல் எதிரிகள் யூத நசாராக்கள் என்று பெருமானா சல அடையாளம் காட்டினாங்க. சொன்னாங்க, யூத நசாராக்களை ஜசீரத்துல் அரபிலிருந்தே விரட்டுங்கள். ஜசீரத்துல் அரபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுதி அரேபியா, யமன், ஜோர்டான், சிரியா, இன்றைய மத்திய கிழக்கு நாடுகள் பாருங்க, இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பிரச்சனை கிளர்ச்சி நடந்துட்டு இருந்தோ இந்த மத்திய கிழக்கு நாடுகள் ஃபுல்லா தெரிய சொல்ல சொன்னாங்க, ஜசீரத்துல் அரபு, அரபு தீபகற்பம் அப்படின்னாங்க. இந்த அரபு தீபகற்பத்தை விட்டு யூத நசாராக்களை விரட்டுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வசியத்தில், கடைசி நேரத்தில், கடைசி நாளோட உபதேசத்தில் சொன்னாங்க, இந்த யூத நசாராக்களை ஜசீரத்தில் அரபில் விரட்டுங்க சொல்லி. ஆனா அந்த யூத நசாராக்களுடைய சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு, அவர்களுடைய இந்த உலக மோகத்திற்கு ஆசைப்பட்டு, அவர்களுடைய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் தேடி இன்னைக்கு அதே ஜசீரத்தில் அரபில் யூத நசாராக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Nikade Saudi Arabia, in the Jazira Tilaraba, Vermana Salah Alam, Yuan Asaraka, Retachanalo, and the Saudi Arabia, in Niki Yuan Alake, Yuan Talamamit to Kurte, Yuan Military Talamamit to Kurte, Nasara Kuri, Military Talamamit to Kurte, Avara Teviana, Hinsirum, Sarayamum, Pipacharilum, and the Pahudil Matum supplies a pretty Muslim Galal. In the Jazirat Arab with Verman as a Veritasuna law, and the Jazirat Arabile, you the Crystal Day, military Ade, Saudi Arabia, Ade Yamanile, Ade Muslim Pahudile, Jazirat Arabile, you the Crystal Portapurigargil, Saudi Arabia, Muluan, Sarah and Bandi, Sarah Haram, Anal, Nasara, military, America, military, Retramato, Aung Sarah and supply Sapirade. Saudi Arabia is which are haram, and other looking which are supply safety. Saudi Arabia, a country which haram, and America, a military key, country which is supply safety. Nasa, you don't need military key, Israel, a military key, country which is supply safety. So, the Lipurida, you the Nasara Kalasla, you would a church and Julie. In a Muslim girl, our Tavirka individual, Tavirka Muriade. You know, Allah Abul Alameen. Inno anda Yuda Kristus orang ini ulat tila, kabutul lah patiyo, budini dah harama patiyo, tapana inno, ini baru kyo Allah potlen. Anda syaitan orang ulat tila, kabutul lah patiyo, wanita hasil harama patiyo, tawaran inno anda bandi vital, ada yudikya bandi mentro, agatra bandi mentro, apur patra bandi mentro, ada nasa makap patra mentro, ada punida mana anda harama, chinna bandi patra bandi mentro, inno mier patra vital, awal orang kewadi bami itu kudu pada kyo, Allah Muslim orang mengerti arah ikhlas kali. Muslim arch channel Kaikati Seven Puri the Yarkrange, Handalo Ula Moham, Ula Asai, Ulatin with Patre, so who's to work him is going to very Ulatin Kuripu the Vitadi. Rasulajan Arto Vesakalange, Mother of the Janange, Jazira the Arabe Vite, you the Nasara Klevetta Vendum, Renda the Vesan Rasulajanange, Inni La Hafu Aleikum, and Tushiriku Badi, Yanaki Perengel, Yenge, Inevekum, Mushrikla, Maridigo, Yendan and Bayapada Villay. Ini mereka musyrik amaridinggalo, kafir amaridinggalo, sahib apa yang sengracari manakiringgalo, entran bayar pada bilai, walakin akhafu alaikum, antanafusu badak, antanafusu fit dunia, tanafusan, waktu khatilu bayinakum. Ya, kalau tirka dari zaman masa wartengai, ini umat tadi firman Allah sallallahu alaihi wasallam, apade nari naram pola bilangi cerita Rasulullah sallallahu alaihi wasallam. இந்த உம்மத்தின் எதிரிகள் யார் அநியாயக்காரர்கள் யார் இந்த உம்மத்துக்கு உதவியாளர்கள் யார் என்பதை தெள்ளத்தெளிவா இந்த உம்மத்துக்கு அறிவிச்சு கொடுத்தாங்க சொன்னாங்க வலா இன்னி வலா வல்லதி நஃப்ஸி பியதி என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ எவனிடத்தில் என்னுடைய உயிர் இன்னும் சில தினங்களில் போகப் போகிறதோ அந்த ரப்புல் ஆலமீ சத்தியமாக சொல்கின்றேன் நான் நீங்கள் இணை வைத்து காஃபிராகி விடுவீர்கள் என்றோ முஷ்ரிக்காகி விடுவீர்கள் பயப்படவில்லை வலாக்கின் அஹாஃபு அலைக்கும் தனாஃபுசு ஃபித் துன்யா தனாஃபுசன் ஃபதுஹாத்திலு பைனகும் உங்களுக்கு மத்தியில் உலக மோகம் ஏற்பட்டு உலக ஆசை ஏற்பட்டு பணம் பணம் பணம் ஆட்சி ஆட்சி ஆட்சி அதிகாரம் அதிகாரம் பதவி இந்த மாதிரி வெறி ஏற்பட்டு ஃபதுஹாத்திலு பைனகும் உங்களுக்கு மத்தியில் ஒத்தருக்கொத்தரை வெட்டி கொள்வீர்களோ என்று By putting rain. Renda the Buddhism. Munada Permana Salala Sunaga Tarak to Ficum Lamrain Lam Taliluma Tamasak to Bihima Kitabullah Sunat Rasulihi Nan Ungarat the Yerendi Vishing with Tichelin Rain and the Yerendi Ming Udia Patriputikumari Urubu Marita or Material. Yaparanga Rasulla or Vasitil the Gurchi, Walla Kondogan Kataga Umar Vana Danga Rasulla Silana Pong Pabritaga. அந்த இஹ்திலாஃப் அந்த கருத்து வேறுபாடு அசல முடிவு சொல்றாங்க பாருங்க நான் உங்களுக்கு வசியத்தை எழுதி தராதனால சில உபதேசம் எழுதி தராதனால ரசூலுல்லாஹி நம்மள ஒண்ணுமே எழுதி தராம விட்டு போயிட்டாங்களே நமக்கு இதுக்கு அப்புறம் என்ன வழி இருக்குது அப்படிலாம் ஒண்ணு ஏங்கிராதீங்க தரத்து ஃபீக்கும் லம்ரைன் இரண்டு விஷயங்களை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் லன் தலில்லு மா தமஸ்ஸத்து பிஹிமா அந்த இரண்டையும் உறுதியா பற்றி பிடித்திருக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் கிதாபுல்லாஹி வ சுன்னத் ரசூலிஹி அல்லாஹ்வுடைய வேதமும் அவருடைய ரசூலுடைய வழிமுறை விட்டு செல்கின்றேன் Allah ada wajah orang terkutuk. Ibu, siapa cuma kereta ibu sih? Umur yang lain cuma kereta ibu sih, liat. Adalah na bisalah itu lalu nalar kemudian cuma angge. Inna Allah yanti kala lisani umur. Umur ini naibile ukaran Allah pesiran angge. Laukan badi nabiyan lakan umur ulakin lah nabiya badi. Yanak kepiran orang nabiya orang terkutuk tadi entral. Adar umur dah tadi anwar. Andalok bisalah mana hari udah umur. Rumah bisalah mana kanan utam udah umur. Paranda panapun ni udah umur. Bisalah mana sendiri udah umur. Anak berakil lah nabiya badi, anak yang lain pernah nabi kerja dengan Islam cunangan. அந்த விசாலமான நோக்கத்தோட தான் உமர் சொன்னாங்க. வேணாம் ரசூல் ஏதோ வேதனை சொல்றாங்க, அதை போய் நீங்க போய் பேப்பர்ல எடுத்து திறம்படாங்க அப்படின்னாங்க. அதை ரசூலை ஊர்ஜிதப்படுத்தினாங்க. இரண்டு விஷயங்களை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், மாத்தமா அந்த இரண்டையும் குத்தாபையும் அல்லாட வேதத்தையும் என்னுடைய சுண்ணத்தையும் பட்டி பிடித்திருக்கும் வரை ஒருபோதும் வழிகர தவறி விட மாட்டீர்கள் உபதேசம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு ரசூலாட்ட. இப்ப பாருங்க, சக்கராத்துல இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் பெருமான சல்லல்லாஹு மார்க்க பணிகளையோ இஸ்லாத்தின நிர்வாகத்தையோ கொஞ்சம் குறைக்கல. அங்க ஒரு ஆலோ மஷ்ரா வருது, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, சஹாபாக்கள் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆலோசனை வருது, என்னன்னு சொன்னா, உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி பேரப்பிள்ளை, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு மகன். அவங்க அந்த நேரத்தில் 16 வயசு, அவங்களுக்கு எத்தனை வயசுங்க, 16 வயசு. அந்த நேரத்தில் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அமீரா போட்டு அவங்களுக்கு கீழே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள், பெரிய பெரிய அனுபவம் மிக்க மூத்த சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுக்கு கீழே போட்டு, யாரு கீழே, 16 வயசு இளைஞனுக்கு கீழே போட்டு ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க ரோமுக்கு. அப்ப சஹாபாக்கள் மத்தியில் அப்படி சலசல பார்த்து, என்ன இது, பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க, மூத்த சஹாபா போறா, ஒரு 16 வயசு பேர் வாலிபனா போட்டு அமீரா போட்டு ரசூல் அனுப்புறாங்களே அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம மாதிரி படுத்த படுக்கையா ஆயிடுறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கிட்ட சொல்ல, யார சொல்லா, உசாமாவை அமீர் ஆக்கிருக்கீங்களே அப்படின்னு. லா உமரி கண்டிப்பாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், உசாமாவின் தலைமையில் அந்த படை போய்த்தான் ஆக வேண்டும். நீங்களுடைய முடிவை நீங்கள் விமர்சனம் செய்வதாக விமர்சனம் செஞ்சுக்கங்க, ஆனால் உசாமாவுடைய தலைமை அந்த படை போய்த்தான் ஆகணும் சொல்லிட்டு உசாமா ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கூப்பிட்டு அப்படியே கையை தீட்டி கையை உயர்த்தி துவா செஞ்சு அப்படியே அவங்களுக்கு வாரி வழங்குற மாதிரி துவா செஞ்சு போயிட்டு அனுப்பி வச்சாங்க. வார்த்தையால் சொல்ல, கையால் சைக்கிரியால துவா செஞ்சு அனுப்பி வச்சாங்க. உசாமா ரதியல்லாஹு அன்ஹு தலைமையில் படை புறப்பட்டுருச்சு. அந்த பிரச்சனை ரசூலுல்லாஹி அந்த இடத்துல தீர்த்து வச்சாங்க. தீர்த்து வச்ச பிறகு அன்றைக்கு மகரிப் ரசூலுல்லாஹி தொழுகிறாங்க. இன்னைக்கு வேளக்கிழமை இதெல்லாம் நடக்குது, 4வது நாள் வேளக்கிழமை மகரிப்னு ரொம்ப நல்லா பிரிஸ்காக இருக்கிறாங்க. காலையில் உட்காந்து பயான் பண்ணாங்க, சாயந்தரம் படுத்த நிலையிலே உபதேசம் பண்ணுறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்குது. அன்றைக்கு மகரிப் ஜமாத் வரை பெருமான சார் இமாமன்னு தொலை வைக்கிறாங்க. வேளக்கிழமை மகரிப் வரைக்கும் தொலை வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து படுத்திருந்தாங்க, மயக்கமாயிட்டாங்க. இஷா தொழுக வக்து வந்துருச்சு. ரசூலுல்லாஹி தெரியல, சக்கராத்தில் இருக்கிறாங்க, மயக்கத்தில் இருக்கிறாங்க. கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க, வந்த பக்கத்தில் இஷா நேரம் வந்துருச்சா, வந்துருச்சு. அது சல்லைத்தும், நீங்களா தொழுதுட்டீங்களா, இல்லை யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கான எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்கள் வந்து தான் தொலை வைக்கணும், உங்களுக்கான எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பேசினாலும் மறுபடியும் மயக்கமாயிடுறாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் உஷாரான உடனே தன்னுடைய மனைவி ஆயிஷா வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி தெளி மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விடு எனக்கு. உடனே தண்ணியை ஊற்றி ஒதுச்சி வைக்கிறாங்க ஒரு சில சிலத்துக்கு. செஞ்ச உடனே அப்போ சஹாபகன்ட்ட கேட்குறாங்க, இஷா தொதுட்டி தான் கேட்குறாங்க. முதல்ல கேட்டது மறந்து போச்சு, தொதுட்டி இல்லை ஒரு சில தொழில் உங்களுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே சரி எழுந்திருக்கிறான்னு எழுந்திருக்கிறாங்க. ரசில புத்துன்னு மயக்கடிச்சு விழுந்துறாங்க, மயக்கடிச்சு விழுந்துறாங்க. 3 முறை இந்த மாதிரி ஆகிடுது. இஷா வக்து போய்கிட்டே இருக்குது, நள்ளிரவு வாய் போச்சு. சஹாபாக்கள் யாரும் இஷா தொழில பள்ளிவாசல காத்துட்டு இருக்காங்க. நபிசுல்லாஹு தொழ வைக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் 3 முறை இந்த மாதிரி எழுந்திருக்கிறாங்க. பத்து பத்து கீழே வந்துடுறாங்க. 4வது முறையா சொன்னாங்க, முரு அபாபக்கரன் சொல்லி பின்னாஸ் அபுபக்கரை சொல்லுங்க மக்களுக்கு இமாமன் தொலைவிக்க சொல்லுங்க, அபுபக்கரை சொல்லுங்க மக்களுக்கு இமாமன் தொலைவிக்கிட்டோம். அப்போ ஆயிஷா சொல்றாங்க, யார சொல்லுங்க, அபுபக்கர் வேண்டாம், அவங்க தந்தை வேண்டாம். ஏன்னா நீங்க நின்று முசல்லா அங்கே போய் நிற்கிறதுக்கு எங்கள் தந்தைக்கு தைரியம் இல்லை, மன வலு இல்லை, அவனுடைய மனசு ஆடும். 2வது சஹாபாக்கள் பின்னாடி யாராவது ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்க, என்ன ரசூலுல்லாஹி மாதிரி ஒரு நின்று தொலைவிக்கிறாரு அப்படி ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால் அபூபக்கர் வேணா யார சொல்லலாம், வேறு ஏதாவது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான சஹாபாக்கள் தொலைவிக்க சொல்லுங்கள். அபூபக்கர்னு சொல்லுவோம், நான் தொலைவிக்கன்னு சொல்லுங்கள். சோதனை பாருங்கள், அந்த கடைசி நேரம் வரை பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிசைடிங் பவர், தீர்மானிக்கும் திறன் அல்லாஹ்வால கொஞ்சம் குறைக்கல. அவ்வளவு தெளிவா இருந்தாங்க, மயக்கம் வருது, கீழே விழுறாங்க. உடல் தான் பலகீனமடைய தவிர அவருடைய சிந்தனாத்திறனோ அவருடைய அறிவுத்திறனோ கொஞ்சமும் பலகீனப்படவில்லை. தீர்க்கமா சொன்னாங்க, அவுபக்கரை சொல்லுங்க, தொலை வைக்க சொல்லுங்க, நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்து பொம்பளைக்கு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாங்க. யாரு, தன்னுடைய மனைவியையும் மற்ற மனைவர்களை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்து பொம்பளைக்கு மாதிரி இருக்கிறீங்க, இப்ப அவுபக்கரை தொலை வைக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. அவுபக்கர் ஈஷா தொலை வச்சுட்டாங்க. சோலை அன்றைய வேளக்கிழமை இஷாவிலிருந்து திங்கட்கிழமை ஃபஜ்ர் வரை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அவுபக்க சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வைத்தது 17 வக்து தொழுகை. எல்லா வக்தும் அவங்க தான் தொலைச்சாங்க. 3 நாளும் வேளக்கிழமை இஷா தொலை வச்சுட்டாங்க. வெள்ளிக்கிழமை முழுவதும் ரசூலுல்லாஹ் மயக்கம். அன்றைய குத்துபாவும் அந்த ஜும்மாவும் அது தௌபக்கு சித்திகள் எல்லாம் தொலை வைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ஒன்றுமே நடக்கல, முழு மயக்கத்தில் இருக்கிறாங்க. சனிக்கிழமை ஆச்சு, நபி ஸல்லல்லாஹு கொஞ்சம் தெளிவு கிடச்சிது, கொஞ்சம் கண்ணு முடிச்சு பார்த்தாங்க. பார்த்தா ஆயிஷா எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது என்ன நேரம், என்ன வக்து? யாரும் சொல்ல லோகர் நேரம், ஏன்னா வெள்ளிக்கிழமை பூரா மயக்கத்தில் இருந்தாங்க. சனிக்கிழமையில் முடிச்சு கிடந்தது என்ன வக்து? லோகரோட நேரம். உடனே ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு ஒதுச்சி ஏவை அப்படின்னாங்க. ஆயிஷா ரதி அவங்களே தண்ணியை ஊற்றி ஒதுச்சியை வச்சாங்க. ஒதுச்சியை வச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாரா ரெண்டு பேரும் கூப்பிடுங்க, என்னை கூப்பிட்டு போய் சஃபில் நிற்க வைங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு ரெண்டு சஹாபாக்கள் சேர்ந்து அப்படியே இழுத்துக்கிட்டு போய் சஃபில் நிற்க வச்சாங்க. லோகர் தொழுகை ஜமாத் நடந்துட்டு இருக்குது, அபூபக்கர் சித்தியக் ரதியல்லாஹு தொழ வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் வர்றது தெரியுது, அபூபக்கர் நிற்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வீட்டிலேருந்து வர்றது தெரியுது, தெரிஞ்சோன்னா அபூபக்கர் பின்னாடி வரலாம் நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இருக்க நல்லா இல்லை, பின்னாடி வரலாம் நினைக்கும் போது ரசூலுல்லாஹ் அப்படி கையை காட்டுறாங்க, நில்லுன்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்தியர் பக்கத்துலேயே ரசூலுல்லாஹ் உட்காந்துக்கிறாங்க, உட்கார வச்சுறாங்க. நபி ஸல்லல்லாஹு உட்கார்ந்து தொழுகிறாங்க. அபூபக்கர் சித்தியக் ரதியல்லாஹு அன்ஹு இமாமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே முதன் முறையாக மற்றவரை இமாமா நிற்க வைத்து தான் பின்னாடி தொழுது எப்போதான், ரெண்டு சம்பவம், ஒன்று அபூபக்கர் சித்தியக் ரதியல்லாஹு அன்ஹு, இப்போ இன்னொன்று இன்னொரு முறை பிரயாணத்திலே ரசூலுல்லாஹ் வரது டைம் ஆயிடுச்சு, வக்து சுபு வக்து போதுன்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் தொழுவிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுதுருக்காங்க, ரசூலுல்லாஹ் ரெண்டு தடவை வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு பின்னாடி தொழுதுருக்காங்க. அதில் ஒன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி, இந்த முறை அதில் அபூபக்கர் சித்தியக் ரதியல்லாஹு அன்ஹு பின்னாடி. ஹைர் அபூபக்கர் சித்தியக் ரதியல்லாஹு அன்ஹு பின்னாடி ரசூலுல்லாஹ் தொழுதுட்டாங்க. தொழுது முடித்த உடனே வீட்டுக்கு வர்றாங்க, கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க. மனைவியை கூப்பிட்டு ஒரு ஏழு திருகம் அங்கே வச்சுருக்கிறேன், முதல்ல அதை எடுத்துகிட்டு வந்து இது ஏழைகள் சதக்கா பண்ணிட்டு அப்படின்ட்டாங்க. ஏழைகள் சதக்கா பண்ணிட்டாங்க, ஒன்றும் கிடையாது, வீட்டில் ஏழு ஏழு திருகம் இருந்துச்சு, அந்த திருகத்தை எடுத்து சதக்கா பண்ணிட்டாங்க. ரெண்டு அடிமை இருந்தாங்க, கூப்பிட்டு உரிமை விட்டாங்க, இனிமேல் எங்களை அடிமையாக இருக்க வேண்டாம், அல்லாட பேர அவங்களை உரிமை விட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க வீட்டில் ஜிஹாதுக்காண்டி கொஞ்சம் ஆயுதங்கள் இருந்துச்சு, அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்து என்னென்ன சஹாபாக்கள் அங்கே இருந்தாலும் ஆள் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் வாழை கொடுத்தாங்க, ஒருத்தர் கேடயத்தை கொடுத்தாங்க, ஒருத்தர் உருக்கு சட்டை கொடுத்தாங்க, ஒருத்தர் தலை குப்பாயத்தை கொடுத்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுத்து தங்களோட ஆயுதங்களை அப்புறம் கொடுத்துட்டாங்க. கொடுத்து எல்லாம் முடிஞ்சிச்சு. அன்றைக்கு இரவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் விளக்கெரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அன்று இரவு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் விளக்கெரிப்பதற்கு நான் பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் இரவல் வாங்கிட்டு வந்து எரித்தேன். அப்போ அவங்களுடைய மாணவர்கள் பிற்காலத்தை சொல்கிறாங்க, அப்போ அவங்க மாணவர்கள் கேட்குறாங்க, ஏன் வீட்டில் கொஞ்சம் கூட ஜெய்த்தூன் எண்ணெய் கூடவா இல்லை? ஏன்னா அரபு மக்களை பொறுத்தவரையிலும் ஜெய்த்தூன் எண்ணெய் இல்லாத வீடு இருக்காது. நீ நம்ம ஊரில் எப்படி தேங்காய் எண்ணெய் புழுங்குறோமோ அந்த மாதிரி அரபு மக்கள் வீட்டில் சின்ன பாட்டில் ஜெய்த்தூன் எண்ணெய் வச்சுருப்பாங்க, ஜெய்த்தூன் எண்ணெய் கூட இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, கொஞ்சம் ஒரு நாளைக்கு எரிக்கும் அளவுக்கு ஜெய்த்தூன் எண்ணெய் இருந்திருந்தால் அதை இரண்டு நாளைக்கு நாங்கள் ரொட்டிக்கு சால்னா விட்டுட்டு சாப்பிட்ருப்போம். ஒரு இரவு எரிக்கிற அளவுக்கு ஜெயித்திரன் இருந்தா அதை ரெண்டு நாளைக்கு ரொட்டி சால்னா தொட்டு நாங்கள் சாப்பிட்டுருப்போம். எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி தான் எரிச்சேன். ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது அவர்களுடைய போருக்கான ஒரு கவச ஆடை ஒரு யூதனிடத்தில் அடமானமாக இருந்துச்சு, யூதனிடத்தில் அடமானமாக இருந்துச்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போர்க்கவச ஆடை. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உலக வாழ்க்கை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை. இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை லோகர் தவிர சனிக்கிழமை லோகர் மட்டும் தொழுகிறாங்க, லோகர் தொழுது முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் மயக்கம் ஆயிடுது. ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் மறுபடியும் மயக்கம், ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுமே நடக்கல, மறுபடியும் சக்கராத்தில் மயக்கத்தில் இருக்கிறாங்க. திங்கட்கிழமை அதிகாலை ஃபஜ்ர் நேரம் அபூபக்கர் சித்திய கருதியிலான தொலை வச்சுட்டுருக்கிறாங்க, சஹாபாக்கெல்லாம் பின்னாடி தொழுகிறாங்க. நரிசன திங்கட்கிழமை காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துருச்சு, மனைவியை கூப்பிட்டு ஒதுச்சி தண்ணி எடுத்தாங்க, தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, ஒது செஞ்சாங்க, ஓது செஞ்சு முடிச்சுட்டு தலையை தூக்கினாங்க, அலகுந்தில் தலை எரிச்சு வந்து மேலே எழுச்சிட்டாங்க, திரும்ப எழுந்து இது முயற்சி பண்ணாங்க, அலகுந்தில் எழுச்சி நின்றாங்க. நின்ற உடனே நேராக வீட்டு பள்ளிவாசலுக்கும் வீட்டுக்கும் ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான், அந்த ஸ்க்ரீனை அகட்டிட்டு பார்க்குறாங்க, அபூபக்கர் சித்தியக் ரதியல்லாஹு தொலை வைக்கிறாங்க, பின்னாடி சஹாபாக்கள்லாம் தொழுகிறாங்க, அந்த அழகை பார்த்து ரசிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே பார்த்து புன்முறுவலோடு நிற்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க சஹாபாக்கள். ஏன்னா இதுவரை ரசூலுல்லாஹி பார்த்தது இல்லை, முன்னாடி இமாமா தான் நிற்பாங்க, பின்னாடி எப்படி சப்பானிக்கிறாங்கன்னு பார்க்கல அவங்க, அதனால் இப்போ பின்னாடி பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அலமதுல்லா என்னுடைய சஹாபாக்கள் ஒரு நான் இல்லாட்டாலும் ஒரு இமாமுக்கு பின்னாடி நின்று எவ்வளோ அழகாக தொழுகிறாங்க அப்படிங்கிற ரசூலுல்லாஹி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு சஹாபாக்கள் இப்படி தொழுதுட்ருக்காங்க. சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்காங்க, மரணல் மூத்து, அதாவது சக்கராத்து நேரம். ஆனால் திங்கக்கிழமை காலைல பார்த்தா எழுச்சிருக்கிறத பார்த்தோம்னா சஹாபாக்கள் சந்தோஷம் தாங்க முடியல. சில பேர் தொழுகை விட்டுலாமே யோசிக்கிறாங்க, தொழுகை விட்டு ரசலாட்டு ரசலா எப்படி இருக்கிறீங்க, ஏன்னா ஒன்றரை நாள் மயக்கமாக இருந்துட்டாங்க, நபிசல்லத்தை ஒண்ணுமே பேச முடியல. இப்ப எழுச்சி வந்து நிக்கிறாங்க, நல்லா தாராளமா நிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ரசூலா நிக்கிறத பார்த்த உடனே மறுபடியும் அவுபக்கர் என்ன பண்றாங்க, தொழுகையிலேயே பின்னாடி வரணும்னு நினைக்கிறாங்க. ரசூலா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி தொழுகிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க, ஸ்கிரீனை போட்டுறாங்க. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாயி போச்சு, நபிசல்லத்துக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஆயிடுச்சு, ரசூலை எழுந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலை நபிசல்லாஹ் தொந்தரவுப்படுத்தினா ரசூலுக்கு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. பஞ்சம் தந்துட்டு அவுபக்கர் ரதியல்லாஹு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, நாலு நாள் ரொம்ப அதிகமாகுது, மயக்கத்தில் இருக்காங்க. தெரிஞ்ச உடனே உசாமா ரதியல்லாஹு தலைமையில் படம் போச்சு இல்லையா, அந்த படம் மதினாக்கு வெளியில் தங்கியிருக்குது. மதினா விட்டு வெளியே போல தங்கி வெளியே தங்கி இருக்குது. அதனால அவுபக்கர் என்ன பண்ணாங்க, மதினாக்கு வெளியே தான் இருக்கிறாங்க, நான் ஃபஜ்ர் தொழுகையில் வந்துட்டு அறுத்து வந்துட்டாங்க மஸ்ஜித் நபவிக்கு. பார்த்து ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, எரிஞ்சு நிற்கிறாங்க. அப்படி வந்து வீட்டுக்குள்ள கூட போய் பார்க்கல, அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுபக்கர் எல்லாம் படையோட போய் சேர்ந்துட்டாங்க. சாபாக்கெல்லாம் சந்தோஷமாயி போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா ஆயிட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபஜ்ர் தொழுது முடித்தவுடன் மறுபடியும் அப்படி மயக்கடிச்சு விழுந்துறாங்க, சக்கராத்தில் விழுந்துறாங்க. விழுந்த உடனே எழுந்திரிக்க பார்க்குறாங்க, எழுந்திரிக்க முடியல. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தூக்கி தன்னுடைய நெஞ்சுக்கு மேலே அப்படி தாங்கி வச்சு மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க. படுக்க வச்சா அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை பூரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. முதல்ல தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை கூப்பிட்டாங்க, நவாமா ஃபாத்திமா கூப்பிட்டு காதல ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு ரகசியம் சொன்னாங்க. ஃபாத்திமாவே ரகசியம் சொன்னாங்க. சொன்ன உடனே ஃபாத்திமாவெல்லாம் அப்படியே அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. திரும்ப கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு ஏதோ ரகசியம் சொன்னாங்க. இப்போ அப்படி புன்முறுவளவு சிரிச்சிட்டு போயிட்டாங்க, ஃபாத்திமாவில் புன்முறுவளவு சிரிச்சிட்டு போயிட்டாங்க. பிற்காலத்தில் ரசூலா வஃபாத்தான பிறகு ஆயிஷா கேட்குறாங்க ஃபாத்திமா கூப்பிட்டு, அந்த மாதிரி சக்கராத்து நேரத்தில் இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் ரசூலா கூப்பிட்டு கேட்டாங்க, ஏதோ ஒன்று சொன்னாங்க சிரிச்சு அழுதிங்க, அப்புறம் ஏதோ சொன்னாங்க சிரிச்சிங்களேங்கும் போது ஃபாத்திமாவில் விளக்கம் சொல்கிறாங்க. முதல்ல கூப்பிட்டு சொன்னாங்க, என் மகளே நான் அந்த உலகத்தில் பிரிய போகிறேன், பிரிய கூட நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நான் தேம்பி தேம்பி அழுதேன். அப்போ ரெண்டாவது சொன்னாங்க, மகளே நான் பிரிஞ்சிட்டா கூட நம்முடைய குடும்பத்திலேருந்தே என்னை முதலில் வந்து சந்திப்பது நீ தான் வருவேன், நான் உலகத்தில் பிரிஞ்ச உடனே நம்ம குடும்பத்தில் முதல்ல மூத்தாவது நீ தான் மூத்தாவன்னு சொன்னாங்க, நான் அதுக்கு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு ஃபாத்திமா பின்னாடி சொன்னாங்க. அந்த மாதிரியே ரசூலுல்லாஹி ரபீல் அவ்வளோ மூத்தாராங்க. கரெக்டாக 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபாத்திமா ரமலானில் மூத்தாயிட்டாங்க. ரசூலுடைய மகள் ஃபாத்திமா ரமலானில் மூத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்துச்சு. ஹயர் ஃபாத்திமாவை கூட வசீத் பண்ணுறாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பெருமானா சல்லாத்துல அப்படி புன்முறையோட போயிடுறாங்க. போன உடனே கொஞ்ச நேரங்கள் திரும்ப உள்ளே வந்து பார்க்குறாங்க, நபிசல்லாஹ் சக்கராத்தில் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப வேதனைப்படுறாங்க, சக்கராத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஓண்டு அழுதுறாங்க, வாக்கரபா வாக்கரபா அபத்தா, என்னுடைய தந்தை படுற கஷ்டமே, என் தந்தையே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அழுகுறாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அந்த வாக்கரபா அபத்தா, என்னோட தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே அப்படிங்கிற அந்த வேதனை, அந்த வார்த்தையை கேட்ட ரசூல் அப்படி கண்முழிச்சு பார்க்குறாங்க. கண்முழிச்சு பார்த்து அந்த ஃபாத்திமா மகள் ஃபாத்திமா அழுவதை பார்த்து சொல்கிறாங்க, லா கரபாலா லா கரபாலா அபிக்க பாத யோகாதல் யோம், என்னுடைய மகளே இனிமேல் உன்னோட தந்தைக்கு வேதனைங்கிறதே கிடையாது, இதுதான் கடைசி வேதனை, உன்னுடைய தந்தைப்படக்கூடிய கடைசி வேதனை இதுதான், இனிமேல் உன்னுடைய தந்தைக்கு வேதனைங்கிறதே கிடையாது என்று தன்னுடைய மகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்கிறாங்க. சொல்லி முடித்தவுடனே தன்னுடைய பேரப்பிள்ளைங்க ஹசன் ஹுசேன் ரெண்டு பேரும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி அணைச்சி ரெண்டு பேருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முத்தம் கொடுத்து முடிச்சோடனே மறுபடியும் ஆண் துடிக்கிறாங்க. உடனே ஆயிஷா கேட்குற யார் சொல்லலாம், என்ன செய்து ஏன் துடிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது உள்ள சந்தோஷமாக இருந்தாங்க சஹாபாக்கள்லாம், ஆயிஷாலாம் சந்தோஷமாக இருந்தாங்க. ஃபஜ்ர் தொழுத உடனே ரசூலுல்லாஹ் நல்லா ஆயிடுச்சுண்டு, மறுபடியும் இந்த மாதிரி ஆனால் அவங்களால் துக்கம் தாழ முடியல. ஆயிஷா கேட்குற யார் சொல்லலாம், என்ன செய்து ஏன் இந்த மாதிரி படுறீங்க. நபிசல்லாஹு சொல்கிறாங்க, ஆயிஷாவே ஹைபர் யுத்த நேரத்தில் ஒரு யூத பெண் இறைச்சியில் விஷம் வச்சு எனக்கு கொடுத்தால அந்த விஷத்தின் வேதனை நான் இப்பொழுது அனுபவிக்கின்றேன், அந்த விஷத்தின வேதனை இப்போ எனக்கு தெரியுது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஹைபரில் ஏற்பட்ட விஷத்தினுடைய கொடுமை அப்படிங்கிறாங்க. பேச உடனே அப்படி சக்கரத்தில் இருக்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாருடைய நெஞ்சில் அப்படியே சாஞ்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரதியல்லாஹு ஆயிஷாருடைய அண்ணன், அவங்க என்ன பண்ணுறாங்க, ரசூலுடைய வீட்டுக்கு வராங்க ரசூலை பார்க்குறதுக்காண்டி. நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லை, மறுபடியும் பார்க்குறதுன்னு வர்றாங்க. வரும்பொழுது காலையில் மிஸ்வாக் பண்ணிகிட்டே வர்றாங்க. நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக் அப்படியே படுத்தினிலே பார்த்து அந்த மிஸ்வாக்கையும் பார்க்குறாங்க, ஆயிஷாவுடைய முகத்தையும் பார்க்குறாங்க. மிஸ்வாக்கையும் பார்க்குறாங்க, ஆயிஷாவுடைய முகத்தையும் பார்க்குறாங்க. ஆயிஷா அதில் புரிஞ்சுக்கிட்டாங்க நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போவுமே சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க. இந்த சக்கராத்து நேரத்தில் ரசூலா குளிக்கிறது ஒது செய்கிறது மிஸ்வாக் பண்ணுறது எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருந்தாங்க நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது மிஸ்வாக்கை பார்த்த உடனே ஆயிஷா அதில் மிஸ்வாக்கை வாங்கி என்ன பண்ணுறாங்க, தான் பல்லால் வச்சு நல்ல சாஃப்டாக்கி நல்லா கடித்து சாஃப்டாக்கி அதை நபிசல்லாஹுக்கு தீட்டை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆயிஷாவே தீட்டி விட சொல்கிறாங்க. ஆயிஷாவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பல்லால் தீட்டி விடுறாங்க. இதை பிற்காலத்தில் ஆயிஷாரதில் பெரிய பெருமையாக சொல்லுவாங்களாம், கடைய ரசூலுல்லாவுடைய கடைசி எச்சி ஏன் எச்சோடு சேர்ந்து இருந்துச்சு, நபிசுல்லாவுடைய கடைசி எச்சி ஏன் எச்சோடு சேர்ந்து போச்சு, ஏன்னா ஏன் எச்சில் தான் நான் வந்து என்ன பண்ணேன், கடித்து சாஃப்டாகி கொடுத்தேன், நபிசுல்லாவுடைய பல்லு தீட்டிக்கிட்டாங்க, பல்லை தீட்டிக்கிட்டு ஆயிஷா கொஞ்சம் பாத்திரத்தை தண்ணி கொண்டாண்டாங்க சைக்கிளிலேயே, ஆயிஷாரதில் இருந்த பாத்திரத்தை தண்ணி கொண்டு வச்சாங்க, தண்ணி கொண்டு வச்ச உடனே அந்த குளிந்த தண்ணீரில் கையை முக்கி அப்படியே முகத்தில் தேய்ச்சிக்கிட்டு வாயால் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிஷாரதில்லான்னு சொல்கிறாங்க, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்படுறாங்க நல்லா தெரியுது, எந்த அளவு நான் சகோதரர்களே பிற்காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்தை அறிவிக்கும் சொல்கிறாங்க, நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சக்கராத்தை பார்க்கும் வரை என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாண்டா, உலகத்தில் கெட்ட மனுஷனும் சக்கராத்தி வேதனைப்படுவாங்க, நல்லவங்களுக்கு சக்கராத்தி வேதனையும் இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தி நேரத்தில் பட்ட வேதனை பார்த்த பிறகுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், பெருமானாருக்கே இந்த வேதனைன்னு சொன்னால் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள்லாம் எந்த நிலைமை, பெருமானாருக்கே இந்த சக்கராத்தி வேதனைன்னு சொன்னால் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான சக்கராத்தி வேதனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த தன்னுடைய வேதனையை தணிப்பதற்காக ஈர துணியால் கையை தொட்டு தொட்டு முகத்தில் தடவிக்கிறாங்க, தடவி முடித்தோன்னே ரசூலுல்லா ஆயிஷா பார்க்குறாங்க, உதறி ஏதோ அசைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஏதோ முணுமுணுக்குது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காதை வச்சு கேட்குறாங்க, நபிசுல்லாஹி என்ன சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் அப்படின்னு காதை வச்சு கேட்குறாங்க. காதை வச்சு கேட்கும்போது சொல்கிறாங்க, உலாய் கல்லதீன் அன்அம் தாலையும் மினன் நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் வ ஹஸன உலாய்க ரஃபீகா. அந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ் துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய நபிமார்கள், உன்னுடைய சித்தீகீன்கள், உன்னுடைய சுஹதாக்கள், இன்னும் நல்லடியார்கள், அப்படிப்பட்ட மக்களோடு என்னை சேர்த்துரு யா அல்லாஹ். யார் கேட்குறாங்க, எந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் உலகத்திலே கேரண்டி கொடுத்தானோ, இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் உலகத்தில் எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து உங்களை உயர்தரமான சொர்க்கத்தை தன்னை கேரண்டி கொடுத்தானோ, அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சக்கராத்தினத்தில் என்ன துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் நீ என்னுடைய உன்னுடைய என்ன நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களுக்கெல்லாம் நீ எந்த நல்லவர்கள் புரிந்து உன்னோடு சேர்த்து வைத்தாயோ அந்த நல்லவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக, இப்போ ஹசன உலாய்க ரஃபீகா அவர்களுக்கு ஏற்பட்ட நட்பு அழகான நட்பு, அல்லாஹும் அர்ஹம்னி அல்லாஹும் யா ரஃபீ என்னுடைய ரப்பல் ஆலமீனே எனக்கு அருள் புரிந்து என்னுடைய உயர்ந்த தோழனே என்னை உன்னோடு இணைத்துக் கொள் அப்படின்னு சொல்லி இப்படியே துவா செஞ்சே கையை தூக்கிட்டு துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹும யா ரஃபீகல் ஆலா, அல்லாஹும யா ரஃபீகல் ஆலா, அல்லாஹும யா ரஃபீகல் ஆலா, என்னுடைய உயர்ந்த தோழனே, என்னுடைய உயர்ந்த தோழனே, என்னுடைய உயர்ந்த தோழனேன்னு சொன்னாங்க. அப்படியே கை கீழே இறங்கிடுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே உடலை கிடத்தி வச்சுட்டு ஒரு யமன் தேசத்து ஒரு சாதர் அவங்க வீட்டில் இருந்துச்சு, போர்வை இருந்துச்சு, அந்த போர்வை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை மூடிட்டு சஹாபாக்களை சொல்லி அனுப்பிடுறாங்க. சொல்லி அனுப்பின உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலறி அடிச்சு ஓடிடுறாங்க, கேள்வி கேட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சகோதரர்களை உண்மையை சொல்கிறதா இருந்தால் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அந்த ஒரு சில மணி நேரங்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்தியக்காரரை போன்று ஆகிவிட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்த பாசம் அவ தங்களோட போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. சொன்னாங்க எப்படி மூசா அலைஹி இஸ்லாம் அல்லாஹ் இடத்துல வஹி வாங்குவதற்காக வேதம் வாங்குவதற்காக 40 நாள் ஏத்திக்காப்பு இருந்தாங்களோ அந்த மாதிரி ரசூலா ஏத்திக்காப்பிற்கு போயிருக்காங்க. மூசா அலைஹி இஸ்லாம் திரும்பி வந்த மாதிரி ரசூலா திரும்பி வருவாங்க. இந்த முனாஃபிகீன்கள் நயவஞ்சர்கள் பெருமானாரை மூத்தாயிட்டான்னு சொல்றாங்க. இந்த நயவஞ்சர்களை பூரா ரசூலா வந்து வெட்டுவாங்க. மறுபடியும் வந்து 40 நாள் கழிச்சு வந்து இவருடைய காய்களையும் கால்களையும் ரசூலா வெட்டுவாங்க. என்ன முனாஃபிக்கி ஆகிட்டு ரசூலுல்லா போன உடனே மூசா அலைஹி இஸ்லாம் மூலமா அல்லாஹ் பார்க்க போயிருக்காங்க, போன நீங்க முனாஃபிக்கி ஆயிட்டீங்களா, நயவஞ்சர்கள் ஆயிட்டீங்களா அப்படின்னு பித்து பிடிச்ச மாதிரி பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றதே தெரியல, என்ன பேசுறதே தெரியல. மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா வர்றாங்க, எல்லாத்திலும் உமர் சொல்றாங்க, இல்ல இல்ல மௌத்தாவில ரசூலுல்லாஹ் இதுக்கு போயிருக்காங்க, அல்லாஹ் மேராஜுக்கு போயிருக்காங்க, வானத்துக்கு போயிருக்காங்க, 40 நாள் கழிச்சு வருவாங்க. மறுபடியும் நீங்க மௌத்தாடி முனாஃபிக்கி ஆயிடுவீங்க, இந்த முனாஃபிகளை ரசூலுல்லாஹ் வந்து வெட்டுவாங்க, கையெல்லாம் வெட்டுவாங்க. இப்படி பினாத்த ஆரம்பிச்சிட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ உறுதியான சஹாபி, எவ்வளோ பரந்த சிந்தனை உள்ளவர், எவ்வளோ பெரிய அறிவாளி, எவ்வளோ பெரிய ஞானவான். ஒரு முறை பெருமான புகாரில் ஹதீஸ்ல வருது, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கிட்ட சொல்றாங்க, நான் ராத்திரி கனவு கண்டேன், அந்த கனவுல எனக்கு ஒரு கோப்பையில பால் கொடுக்கப்பட்டது, அந்த பாலை பாதியை குடிச்சிட்டு மீதியை யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்க்கும்போது என் பக்கத்துல உமர் உட்கார்ந்தாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் மீதி பாலை குடிச்சிட்டாரு அப்படின்னாங்க. சாபக கிரக ரசூல் அப்படின்னா என்ன அர்த்தம், பால் குடிக்கிற மாதிரி கணவன் என்ன அர்த்தம், நாங்க பால் என்றால் இல்ம குறிக்கும் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கொடுக்கப்பட்டது போல மீதி இல்ம அல்லாஹ் யார் கொடுத்தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தான் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட உமர் ரதியல்லாஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் அன்பு அவர்கள் மீது வைத்திருந்த அந்த அந்த உரிமை அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பைத்திய மாதிரி பின்னாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமா நல்லா போயிருக்கு, ரசூலா போயிருக்காங்க, திரும்ப 40 நாள் கழிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவுபக்கர் மக்கள்லாம் சூழ்ந்துட்டாங்க, உங்களை சுற்றி சூழ்ந்து நிற்கிறாங்க. என்னடா எதை நம்புறது இல்லையே, உள்ள ரசூலா ஹிஸ்ஸலாம் போர்வை போது போத்தி வச்சிருந்து மயக்கத்தில் இருக்கிறாங்களா இல்லை மூத்த ஆயிட்டாங்களா என்ன சகோதரர்களே? இப்படிப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. எத்தனை பேர் மூத்த இருக்காங்க, ஆயிரக்கணக்கான மரணங்கள் நிகழ்ந்து இருக்குது, ஆனால் ரசூல்ல மூத்தாங்க மூத்தாலும் என்ன ஆகும் அவங்க யோசிச்சு கொடுப்பாங்க. சகாபாக்கள் அவங்களும் என்ன பண்றது, உள்ள ரசூல போத்தி வச்சிருது இதை நம்புறதா இல்ல உமர் சொல்றது நம்புறதா? உமர் சீரியஸா சொல்றாங்க, கோபம்லாம் படல, சீரியஸா சொல்றாங்க, யதார்த்தமா சொல்றாங்க. இல்லப்ப ரசூலா வருவாங்கப்பா, இவங்க பூரா முனாஃபிக் பசங்க, இந்த பசங்களை பூரா ரசூலா வெட்டுவாங்க, கையங்களை வெட்டுவாங்க. சகாபாக்கள் அவங்க தேய்ச்சி பண்ணிக்கிறாங்க, என்ன பண்றது இல்லையே, அடுத்து என்ன பண்றது, அடுத்து தலைமை யாரு, அடுத்த பொறுப்பு யாரு, இந்த உம்மத்தை வழிநடத்த போறது யாரு? சஹாபாக்கள் தேய்ச்சி பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவுபக்கர் சித்தீக்ரதியல்லாஹு வேக வேகமா வர்றாங்க குதிரையில, கேள்விப்பட்டு நேரம் உள்ள போனாங்க. உள்ள உமரதியல்லாஹு பேசி நிற்கிறாங்க, சஹாபாக்கள் எதை பத்தி கவலைப்படல, நேரம் உள்ள போனாங்க. உள்ள போனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முகத்தை போர்வை எடுத்து பார்த்தாங்க, அப்படியே தூக்கி நெஞ்சோட சேர்த்து அணைச்சிக்கிட்டு ரசூலோட முகத்துல முத்தம் விட்டாங்க, நெத்தியில முத்தம் விட்டாங்க. அவுபக்கர் ரதியல்லாஹு முத்தம் விட்டுன்னு சொன்னாங்க, அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு மரணத்தை எழுதவில்லை, உங்களுக்கு எழுதிய மரணத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். இனிமே உங்களுக்கு மரணங்கிறது கிடையாது, அல்லாஹ் உங்களுக்கு நிர்ணயித்த மரணத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். என்னுடைய உங்களுக்கு இன்னொரு மரணம்லாம் கிடையாது, என்னுடைய தாயின் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில ரசூலுல்லாஹி அவுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு முத்தம் கொடுத்து அழுகுறாங்க. அழுதுட்டு வெளியே வர்றாங்க, வெளியே வந்தால் எதை பற்றியும் கவலைப்படலை. உமர் ரதியல்லாஹு அவுபக்கர் வந்ததை பற்றியோ போனதை பற்றியோ நம்மளால் தான் என்ன பண்ணும், அவுபக்கர் பார்த்தா கட்டி பிடிச்சி அழுதுருக்கணும், சோகத்தை வெளிப்படுத்திருக்கணும், ஒன்றும் இல்லை அப்படியே பித்து பிடிச்சமா நிற்கிறாங்க. ரசூலா திரும்ப வருவாங்க, வருவாங்க எல்லாம் தைரியமா இருக்க, 40 நாள் வருவாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அவுபக்கர் ரதியல்லாஹு என்ன பண்ணாங்க, எல்லா மக்கள் பள்ளியாசுகளை வாங்கினாங்க, எல்லாரும் நிற்கிறாங்கன்னு அவுபக்கர் உமர் ரதியல்லாஹு எல்லாம் உமர் ரதியல்லாஹு சுத்த நிற்கிறாங்க. அவுபக்கர் உமர் உட்காருங்க, உமர் உட்காருங்கன்றாங்க. உமர் உட்கார தயாராக இல்லை, ரசூலா வருவாங்க இவங்க கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, வைவாங்க போயிருக்காங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் திருச்சிராப்பள்ளி போன மாதிரி ரசூலா போயிருக்காங்க, வருவாங்க. அவுபக்கர் ரதியல்லாஹு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, உமர்னு எப்படி ஆறுதல் சொல்றதே தெரியல, பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்கன்னு பாக்குறாங்க. உடனே மக்களை எங்க வாங்க அப்படின்றாங்க, எல்லாரும் உமரை விட்டுட்டு அவுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு பக்கத்துல வந்துடுறாங்க. வந்த உடனே சகோதரர்களே, அவுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அந்த மக்களுக்கு சொல்றாங்க, மன் கான யாபது மின்கும் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன்ன முஹம்மதின் கத் மாத், யார் இதுவரை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த முகமது இறந்து விட்டார்கள். யார் இதுவரை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த முகமது இறந்து விட்டார்கள். உமன் கான யாபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ ஃபைன் அல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், அந்த அல்லாஹ் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான், ஒருபோதும் மரணிக்க மாட்டான். சஹாபாக்களுக்கு அப்பதான் தெளிவு பிறக்குது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மனிதர் தான், யார் இல்ல, யார் இல்ல, அல்லாஹ் இல்ல, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இல்ல, மரணிக்காத அல்லாஹ் இல்லை, அவங்களும் ஒரு மனுஷதான் அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் சஹாபாக்களுக்கு வருது. வந்த உடனே பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நாவல அந்த ஆயத்தை போடுறான், அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. வமா முஹம்மதுல் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கபலி ரசூல் அஃஇம் மாதா குத்திலன் கலபதும் அலா அஸ்ஹாபிக்கும், முஹம்மது அல்லாஹ் ரசூல் தான், அவர் அல்லாஹ் கிடையாது. வமா முஹம்மதுல் இல்லா ரசூல் சூரத் ஆல இம்ரான் அவருடைய ஆயத்து, வமா முஹம்மதுல் இல்லா ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தான், கத் ஹலத் மின் கபலி ரசூல் அவர்களுக்கு முன்னால் இது போன்ற நிறைய ரசூல்மார்கள் மௌத்தா இருக்கிறார்கள், நிறைய ரசூல்மார்கள் இறந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த ரசூல் அஃஇம் மாத்த ஒரு கால் இவர் மரணித்து விட்டால் அவ குத்தில அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டி ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் இன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும், உங்களுடைய புறங்கால்கள் மீது முதுகி புறமுது காட்டி இஸ்லாத்தை விட்டு போய்விடுவீர்களா? இந்த ஆயத்து ஒது புற பெயரான ஆயத்து, அந்த நேரத்துக்கு பொருத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவுபக்கர் ஓதி காட்டுறாங்க இந்த ஆயத்தை, கேட்ட உடனே உமர் ரதியல்லாஹு அப்போ தான் தெளிவு பிறக்குது. பாருங்க, அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு பைத்தியத்தை போக்கும் சக்தி உண்டு. உமர் ரதியல்லாஹு ஓப்பனாக சொல்கிறாருந்தா இது உமர் ரதியல்லாஹு மட்ட நவுதுபில்லா அவங்களுடைய அந்தஸ்து தனி, ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது அவங்களை வச்சிருந்த பாசம் அன்பு என்ன பண்ணுறது தெரியாத, என்ன முடிவெடுக்கும் தெரியாது, தடுமாற்றம் அவங்கள அப்படி பேச வச்சுது. ஆனால் அல்லாஹ்வுடைய வசனம் அவங்களுக்கு தெளிவை கொடுத்துச்சு. சொல்கிறாங்க இந்த ஆயத்தை உமர் அவ்வக்க சித்தீக் ரதியல்லாஹு ஓதன உடனே என் கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, புத்தன் விழுந்துட்டு கீழே. உமர் சொல்றாங்க எடுத்து கால் தேய்க்க முடியல, புத்தன் விழுந்துட்டேன். இன்னும் அப்பத்தான் இந்த ஆயத்தை இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. இதுக்கு எங்களுக்கு இதாயத்தை கொடுக்கறதுக்குன்னே அல்லாஹ் ஆயத்தை இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எங்களுக்கு. ஹைர் அவுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்த இந்த ஒரு சின்ன குத்பா, இந்த குத்பா யார் இதுவரை முகமதை வணங்கினீங்களோ அந்த முகமது மௌத்தா போயிட்டாங்க, யார் அல்லாஹ் வணங்கினீங்களோ அந்த அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவ்வளோ உறுதியாக செஞ்ச அந்த குத்பா. பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம் அவுபக்கர்கிட்ட, அவுபக்கரே நீங்கள் ஒரு இரவு ஒரு பகல் செஞ்ச அமல் மட்டும் எனக்கு தந்துருங்க, நான் என் வாழ்க்கை பூரா செஞ்ச அமல் உங்களுக்கு கொடுத்துறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் செய்த அமல்கள் உங்களுடைய ஒரு இரவு ஒரு பகலில் செய்த அமலுக்கு ஈடாகாது. அது எந்த இரவு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு கார சௌர்ல சௌர் குகையிலே ரசூலுல்லாஹோடு உயிருக்கு உயிர கையில பிடிச்ச நிலையிலே ரசூலுல்லாஹுக்கு அடைக்கலம் கொடுத்து பெருமானாரோட இரவு தங்கினீர்களே, அந்த இரவுடைய இபாதத்தை எனக்கு தாங்க. பகலுடைய இபாதத்தை என்ன தெரியுமா? நாங்களாம் திகச்சு திக்கு தெரியாத காட்டுல நின்ற மாதிரி, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அனாதைகளா நின்றுமே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத்தோடு எங்களுக்கு வழிகாட்டினீங்களே, அந்த பகல் நேரத்தை இபாதத்து இந்த ரெண்டு இபாதத்தை மட்டும் எனக்கு கொடுங்க, என் வாழ்க்கை ஃபுல்லா செஞ்ச இபாதத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க அவுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, எதுக்கு சொல்லணும் சகோதரர்களே, அவுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஈக்குவலா அந்தஸ்து கொடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு தலைவருக்கு ஒரு தலைவர் காலத்தில் இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தா அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் எவ்வளோ ஈகோ இருக்கணும், எவ்வளோ ஈகோ இருக்கணுங்க, நீயா ஆனங்கிற போட்டி எப்படி இருக்கணும், எவ்வளோ சண்டை வரணும். ஆனால் அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுபவம் எல்லா விஷயத்திலும் அதுக்கு அவுபக்கர் முன்னிலைப்படுத்துவாங்க, எல்லா விஷயம் அவுபக்கர் தான் பெருசு அப்படிங்குவாங்க, சொல்லுவாங்க நான் யாருங்க, அவுபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது நான் ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை மாய்ப்பதற்கு திட்டமிட்டவன், நான் அவங்களுக்கு ஈடாகணும். சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலோட உயிரை காப்பாற்றுவதற்காக ரசூலோட உயிருக்கு பாதுகாப்பாக இருந்த நேரத்தில் நான் ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கு திட்டம் போட்டவன், நான் எப்படி அவங்களுக்கு ஈடாக முடியும், அவங்களுக்கு இணையாக முடியும். சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசறையில் பயின்ற சஹாபாக்கள் நிலை இது. இது இது உமருடைய திறமையும் அவுபக்கருடைய திறமையும் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பயிற்சி அது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறமை, அவருடைய பயின்ற பாசறையை பயின்ற அவருடைய மாணவர்களுடைய திறமை இது. ஹைர் அவுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பண்ண உடனே சஹாபாக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி பெருமானார் ஸல்லம் மௌத்தாயிட்டாங்க, இனிமேல் வரப்போறதில்ல, எல்லாத்துக்கும் சோகம் அப்படியே கப்பிடுச்சு, எல்லா சோகம் என்ன பண்ணுன்னு தெரியல. ரபீல் அவள் 12 ரசூலுல்லாஹி வஃபாத்தாய் அவங்களுடைய உடல் ஆயிஷாங்க வீட்டிலேயே கிடத்தப்பட்டிருக்குது, போர்வையை போடி மூத்தை மூடி வச்சிருக்கிறாங்க. திங்கள் கிழமை பகலில் மௌத்தாராங்க, திங்கட்கிழமை சாயந்தரம் பூரா என்ன ஆயிடுது, அடுத்த ஹலீஃபா யாரு, அடுத்த ஹலீஃபா யாரு? சகோதரர் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, இந்த உம்மத்து ஒரு வினாடி கூட தலைமை இல்லாத உம்மத்தா இருக்கக்கூடாது. அவன் பதவிக்கான சண்டை போடல, யாரும் அடுத்த ஹலீஃபா சண்டை போடல, அடுத்த தலைமை யாரு, இந்த உம்மத்தை வழிநடத்த போறது யாரு? ஏனால் இந்த உம்மத்து ஒரு வினாடி கூட தலைமை இல்லாத உம்மத்தாக ஷைத்தான அலக்களிக்கப்படும் உம்மத்தாக மாறிவிடக்கூடாது. எந்த உம்மத்துக்கு தலைமை இல்லையோ அந்த உம்மத்துக்கு ஷைத்தான் தலைமை பொறுப்பெடுத்துக் கொள்வான். அவசர அவசரமா ஆலோசனை பண்ணாங்க, பனு சாயிதா கோத்தரத்தாருடைய திண்ணையில உட்காந்து மீட்டிங் நடக்குது, ஆலோசனை நடக்குது, இவங்கள ஹலீஃபா ஆக்குறதா, அவங்கள ஹலீஃபா ஆக்குறதா, அன்சாரிகள்ல ஹலீஃபா வருதா, முஹாஜிர்ல ஹலீஃபா வருதா, இடையில முனாஃபிக்குகள் பூந்து வர இங்கே இங்கே மூட்டி விட்டு சண்டை மூட்டிட்டு இருக்கிறாங்க, இங்கே இங்கே மூட்டி விடுறாங்க. உமர் ரலியல்லாஹு முனாஃபிக் சொல்றாங்க, எங்க என்னங்க ரசூலுல்லாஹ் உங்களை தான் வந்து அவங்களுக்கு பேர் நபின்னு சொன்னாங்க, அவ்வளோ பெரிய திறமசாலி நீங்க அறிவாளி, நீங்க ஏன் ஹிலாபத்துக்கு வரக்கூடாது, ஹலீஃபா ஆகக்கூடாது, அங்கே அவுபக்கரை போய் தூண்டி விட்டாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லா முனாஃபிக்குகள் அங்கே இடம் கொடுக்காம போயிட்டாங்க ரெண்டு பேருமே, அன்சாரிகளை போய் தூண்டி விட்டாங்க, முஹாஜிரை தூண்டி விட்டாங்க. சகோதரர்களே, ஹலீஃபாவை தேர்ந்தெடுப்பதிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே நீண்ட நேரம் கருத்து வேறுபாடு நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் வஃபாத்தான உடனே ஆரம்பிச்ச கருத்து வேறுபாடு இரவு முழுவதும் நின்றுச்சு. பெருமானாரின் உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யற பத்தியுமே யோசிக்கல சஹாபாக்கள், அடுத்த ஹலீஃபா யாரு, அடுத்த தலைமை யாரு, நீண்ட நேரம் விவாதம் நடக்குது. அந்த விவாதத்திற்கு காரணம் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், சஹாபாக்கள் இல்ல, முனாஃபிக்குகள் செஞ்ச சூழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ் கருத்து வேறுபாடு கொண்டாங்க, விவாதம் பண்ணாங்க, வாத பிரிவாதம் நடந்துச்சு, கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரல் அதை அவுபக்கிறது ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்தாங்க. இது அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுப்பதற்கு செஞ்ச சஹாபாக்கள் செய்த பாரதூரமான முயற்சி. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கவலை இல்லாமல், சத்திய சஹாபாக்களை பற்றி கவலை இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சஹாபாக்களை விமர்சனம் பண்ணிட்டு போயிடறாங்க. ரசூல்லா மூத்தான உடனே அன்னை எப்போ சாவான், தின்னை எப்போ காலியாகும்னு சஹாபாக்கள் காத்து கிடந்தாங்க தலைமை பதவிக்காண்டி. அதனால பாருங்க ரசூலுடைய உடம்பை பத்திட்டு கவலைப்படாம எல்லாம் சண்டை போட்டு கிடந்தாங்க அடிச்சுட்டு கிடந்தாங்க. நவுது பில்லா, எவ்வளவு கொச்சித்தனமான வார்த்தை இது! நிறைய அல்லாட பதில் சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி கொச்சித்தனமான வார்த்தைகளுக்காக. ரசூலுடைய உடம்பு கூட ஜனாதா அடக்கம் பண்றது பத்தி கவலைப்படாம பதவி சண்டை போடுதாங்களா, நீ தலைவன் நான் தலைவன் சண்டை போட்டு கிடந்தாங்களாம், அன்னைய பஞ்சாவும் தின்னப்ப காலியாவும் சண்டை போட்டு கிடந்தாங்களாம், காத்து கிடந்தாங்களாம். அல்லாஹ் அந்த மக்கள் எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். ஹயர் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த அன்னைக்கு திங்கக்கிழமை பூரா முடிஞ்சு போச்சு. செவ்வாய்க்கிழமை காலையில் அவபக்க சித்தியக் ரதி அல்லாஹு அவர்களுடைய ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்து எல்லாரும் அவங்கள்ட்ட போய் பையன் செஞ்சிடறாங்க, உடன்படிக்கை செஞ்சுட்டாங்க. செஞ்ச உடனே இப்போ ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை எங்கே அடக்கம் பண்ணுறது, அது சஹாபாக்கள் முத்தில பெரிய சர்ச்சையாகுது, எங்கே அடக்கம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தா முஹாஜிர்லாம் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மக்காங்கிறதுனால அவங்கள மக்காக்கு தான் கொண்டு போய் ஆகணும், நபிசலாத்தின் உடலை மக்கா கொண்டு போய் அவனை அங்கே அடக்கம் பண்ணிக்கலாம். சில சஹாபாக்கள் சொன்னால் இல்லை இல்லை, எல்லா நபிமார்களுமே பைத்துல் முகதஸ்லாம் அடக்கமாக இருக்கிறாங்க, அதை நபிசலாத்தையும் எங்கே கொண்டு போயிடலாம், பைத்துல் முகதஸில் கொண்டு போயிடலாம். சில சஹாபாக்கள் சொன்னால் இல்லை இல்லை, அன்சாரிகள் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் வால்வோ சாவை எல்லாம் எங்கள் மதீனாக்கு வந்துட்டாங்க, இங்கே தான் அடக்கமாகணும். சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு நடக்குது. அப்போ அதில் உமர் ரதி அல்லாஹுத்தன் சொல்கிறாங்க, அவுபக்க சித்திக் ரதி அல்லாஹு சொல்கிறாங்க, இவங்க முஹாஜிர் மக்காலேருந்து வந்து சஹாபி, அவங்க சொல்கிறாங்க இல்லை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதீஸ் சொல்லிருக்காங்க என்னன்னு சொன்னால், ஒரு நபியின் உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கே வச்சு கைப்பற்றுவான்னு சொன்னால், எங்கே அந்த நபி தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அங்கே வைத்து தான் அல்லாஹ்வோட உயிரை கைப்பற்றுவான். இது எல்லா நபிக்கும் உள்ள சிறப்பு இது அப்படின்னு சொன்ன உடனேயே சஹாபாக்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த உடல் வைக்கப்பட்டுச்சுலையா, அந்த உடலை அப்படியே நவுத்தி வச்சுட்டு அந்த இடத்துல தோண்டினாங்க கபரு. அங்கே வச்சு தான் மூத்தாங்க, அந்த இடத்துல என்ன பண்ணாங்க கபர் தோண்டாங்க. தோண்டி முடித்த உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான உடல் குளிப்பாட்டப்பட்டுச்சு. குளிப்பாட்டினது யார் அப்படின்னு சொன்னால், அதில் அப்பாஸ் ரதி இல்லானோ அதில் அலி ரதி இல்லானோ, அப்பாஸ் ரதியில் ரெண்டு பிள்ளைகள் ஃபதல் இப்னு அப்பாஸ், குசம் இப்னு அப்பாஸ் ரெண்டு பேர். பெருமானா சல்லாத்துடைய அடிமையாக இருந்தவங்க சக்ரான் ரதி இல்லானோ, பெருமானாருடைய வளர்ப்பு பேரன் உசாமா ரதி இல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க எல்லாரும் அறையில் நின்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான உடலை குளிப்பாட்டுகின்றார்கள். ஹதரத் அப்பாஸ் ரதியானவும் ஃபதுல் இப்னு அப்பாஸும் பெருமானாருடைய உடலை இப்படி சாய்க்கிறாங்க, அலி ரதியல்லாஹு தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுறாங்க. அப்புறம் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுடைய உடம்பை அப்படி தூக்கி தன் நெஞ்சோட சாய்ச்சி வச்சுக்கிறாங்க. அப்புறம் உடல்லாம் புனிதமாக சுத்தமாக கழுவுறாங்க. கழுவி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்று துணியால் கஃபன் போடுறாங்க, வெள்ளை துணியால் மூன்று துணியால். இந்த மூணு பேர் இந்த உள்ள இருக்கிற எல்லாம் சேர்ந்து கஃபன் போட்டு முடித்த பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை அங்கே ரசூல் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறை ஹுஜரா ரசூலை எங்கே வஃபாத் ஆனாங்களோ அந்த அறையிலே வச்சிடறாங்க. அப்போ அந்த அறை ரொம்ப சின்ன அறை, நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் பொழுது ஆயிஷா என்ன பண்ணுவாங்க, குறுக்க கால் நீர் படுப்பாங்க, ரசூலை சஜ்தாவுக்கு போகும்போது காலை குத்துவாங்க, ஆயிஷா காலை சுருக்கிப்பாங்க, அந்த வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளோ சின்ன அறை, ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் தொழுவ முடியாது, அவ்வளோ சின்ன அறை. அதனால் அப்படின் அந்த அறை உள்ளே ரசூலுல்லாஹி உடலை வச்சு சஹாபாக்கள் முடிவு பண்ணால் யார் தொழ வைக்கிறது அப்படின்டா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழ வைக்கிறது உலகத்தில் யாருக்குமே தகுதி கிடையாது, அவங்களுக்கு தொலை வைக்கிறதுக்கே யாருக்குமே தகுதி கிடையாது. அதனால் எல்லோரும் யோகபித்து முடிவு பண்ணிடுறாங்க, பத்து பத்து பேராக போய் நின்று அப்படியே நின்று தொழுது வந்துடுவோம். இமாமா நின்றல்ல, யார் இமாமா நின்றல்ல, அந்த அறைக்குள்ள பத்து பதினஞ்சு பேர் தான் நிற்க முடியும், பத்து பத்து பேராக போய் தொழுது வந்துடலாம்னு சொல்லி முதல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துடைய ரத்த உறவினர்கள், நபிஸ்லாத் ரத்த உறவினர்கள், அலி ரதியல்லாஹு அப்பாஸ் ரதியல்லாஹு போன்ற ரத்த உறவினர்கள் அவங்க பத்து பேராக தொழுதுறாங்க. அப்புறம் முஹாஜிர்கள், அப்புறம் அன்சாரிகள், அப்புறம் பெண்கள், அப்புறம் குழந்தைகள், எல்லாரும் பத்து பத்து பேராக பத்து பத்து பேராக பத்து பத்து பேராக தொழுதாங்க. சனிக்கிழமை பூ செவ்வாய்க்கிழமை பூரா அதுலேயே போயிடுச்சு. இதில் ரசூலுல்லாஹி புனிதமான உடலை குளிப்பாட்டுறதுலேயே செவ்வாய்க்கிழமை பூரா போயிடுச்சு. போன உடனே செவ்வாய்க்கிழமை இரவு இஷா தொழுகைக்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான உடல் அவருடைய அந்த வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அடக்கம் செய்யப்பட்டு சோகம் மதினா முழுதும் அப்படியே கப்பி போய் கிடக்குது, அப்படியே கவ்வி இருக்குது சோகம். சஹாபாக்கள் யாருடைய முகத்திலும் சந்தோஷம் இல்லை, யார் யாருக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல, யாருக்கும் யாருக்கு ஆறுதல் சொல்கிறது, யாராலும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியல, அப்படியே சோகம் கவ்வி போய் கிடக்குது. அந்த நேரத்தில் அவுபக்க சித்திய கலைகளோட உமரில் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, அப்பா இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம், வாங்க போய் நம்ம போய் மக்களுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வருவோம், நம்ம ரெண்டு பேரும் தைரியமாக இருந்தாலும் மற்றவங்க தைரியமாக இருப்பாங்க, வாங்க உமரே ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீடு விடா கிளம்புறாங்க. சுப தொழுதுட்டு அவங்க சித்திய கதையிலும் உமரலனும் வீடு விடா கிளம்புறாங்க. ஒவ்வொரு வீட்லேயா போய் ஆறுதல் சொல்லிட்டு தைரியமா இருங்க, இனி நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும், அல்லாஹ் தீனுக்காண்டி கஷ்டப்படணும், பாடுபடணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து போன தீனை கியாமத்து நாள் வரை அப்படியே உம்மத்து கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கான தீனுக்கு தியாகம் பண்ணது தயாராகுங்க அப்படின்னு சொல்லி வீர என்ன சொல்லிட்டு வரும்பொழுது அன்னை உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தகப்பனார், அபு தாலிபுடைய மகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டிருப்போம், அவங்க தான் ரசூலை கல்யாணம் பண்ண விரும்பினாங்க, ஆனால் அபு தாலிப் என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி தர மாட்டோம் அப்படின்ட்டாங்க. உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் வர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அந்த அம்மா அப்படியே துக்கம் தாழ முடியாமல் கதறி அழுதுறாங்க, அப்படியே குலுங்கி குலுங்கி அழுதுறாங்க. அந்த அம்மா அழுதவன உமர் அதில் கோவம் வந்துருச்சு, ஏன் அழுற என்ன, இவங்களுக்கும் சோகம் தாங்க முடியல, அதை உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு வெளியே சொன்னாங்க, ஏன் அழுற, என்ன நடந்து போச்சு, இப்போ அழுகுற, ரசூலுல்லாஹ் என்ன போன இடம் மோசமாக இருந்தா அழுகுற, அவங்க மோசமான இடத்தோட நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க, துனியாங்கிறத மோசமான வாழ்க்கை விட்டுட்டு ஆகிறதுக்கு நல்ல வாழ்க்கை தானே போயிருக்காங்க, ஏன் அழுகுற அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமான இடத்துக்கு போயிட்டாங்கண்டோ, அல்லது இனி அவளை பார்க்க முடியலங்கிறதுக்காண்டியோ, அது நம்மளோட பிரிஞ்சிட்டாங்கன்னு அழுகலை, ஆனால் ஏன் அழுகுறேன்னு சொன்னால், இவ்வளோ நாளாக நாம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தவரை அல்லாஹ்வுடைய வஹி வந்துட்டு இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையின் கீழ் இருந்தோம், நாம் ஏதாவது நல்லது செஞ்சால் அல்லாஹ் ஆயத்திறக்கி நம்மளை சந்தோஷப்படுத்தினா, நாம் ஏதாவது தப்பு செஞ்சால் அல்லாஹ் ஆயத்திறக்கி நம்மளை தண்டித்தான் கண்டித்தான், அல்லாஹ்வுடைய நேரடி மேற்பார்வையில் இருந்தோம், அந்த வஹியினுடைய பறக்கத்துக்கு இவ்வளோ துண்டிச்சு போயிடுச்சே, அதை நினச்சி நான் அழுகுறேன் அப்படின்னாங்க. சார் உண்மையிலே இந்த சோகம் உம்மத்துக்கு மிகப்பெரிய சோகம், இந்த வேதனை உம்மத்துக்கு மிகப்பெரிய வேதனை. நீ நம்ம தர்பியத் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லைல்ல, சஹாபாக்களை அல்லாஹ் தர்பியத் படுத்தணும். எவ்வளோ வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு சஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விருந்தாளி வீட்டுக்கு கூட்டு போறாங்க, வீட்டில் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணாங்க, மனைவி விரல வேற விளக்கு அணைக்கிற மாதிரி அணைக்க சொல்லிட்டு வீட்டில் இவங்க சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்தாங்க, இருக்கிற சாப்பாடை வச்சாங்க, சாபி சாப்பிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் ஃபஜ்ருக்கு வராங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா உன் விருந்தாளிட்ட எப்படி பாரு நடந்துக்கிட்டேன், இந்த சாபி பயமாயி போச்சு, அல்லாஹ் இன்னும் இது ரசூலுல்லாஹ் அந்த விருந்தாளி வந்து ரசூலுல்லாஹ் கம்ப்ளைண்ட் பண்ணார் போல தெரியுது, நம்ம ஒழுங்காக கவனிக்கலன்னு சொல்லி வீட்டில் ஒன்றும் இல்லை இருக்கதான் இருந்துச்சு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க, சாமி பயந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இல்லை, நீ உன் விருந்தாளியை கவனித்த கவனிப்பு அல்லாஹ்வுடைய அரசில் போய் விழுந்து அல்லாஹ் எனக்கு ஆயத்திறக்கிட்டான், யூசிரூன் அலா அன்ஃபுசிஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாசா, அவர்கள் எவ்வளவுதான் வறுமையில் இருந்தாலும் தங்களை நாடி வந்தவர்களை அவர்கள் கௌரவிக்கிறார்கள். ஒரு சஹாபி செஞ்ச காரியம் இன்னைக்கு வரலாம் பேசுறோம்ல, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், இந்த பாக்கியம் எதனால கிடைச்சது, வஹி இருந்ததுனால தானே. அதான் உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி அழுதாங்க, இவ்வளோ நாள் அல்லாஹ்வுடைய நேரடி கண் பார்வையில் இருந்தோம், நேரடி சூப்பர்விஷன்ல இருந்தோம், அல்லாஹ் ரப்பல் நான் தப்பு செஞ்சா உடனே ஆயத்திரிக்க நம்மளை கண்டிச்சான், ஆனா இனி யார் நம்மளை கண்டிப்பா, அந்த நேரடி தர்பியத்து எல்லாம் போயிடுச்சு, அதை நினைச்சுதான் அழுகுறேன் அப்படின்ட்டாங்க. ஆகவே கண்ணித்துக்குரியவர்களே, ஆனாலும் நாம் அப்படி அல்லாஹ்வுடைய நேரடி தர்பியத்தில் இல்லாட்டாலும் கூட நம்மை தர்பியத்து படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்ஆனும் பெருமானாருடைய போதனைகளும் இன்று வரை ஹயாத்தாக இருக்கின்றது, இன்று வரை ஹயாத்தாக இருக்குது, இன்ஷா கியாமத்து நாள் இருக்கும். அதனால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு மத்தியில் இருக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையில் இருக்குது, இதனை ஏற்று நாம் வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதுதான் பெருமானாருடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதுதான், அன்னாருடைய முகப்பத்தை உள்ளத்தில் தாங்குவதுதான், இதுதான் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலுத்தக்கூடிய உண்மையான நன்றி கடன், உண்மையான அஞ்சலி, பெருமானாருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதுதான். ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட மத்தியில் சில யூத நசாராக்களுடைய சூழ்ச்சி புகுந்து, அவங்களுடைய கலாச்சாரம் புகுந்து, நம்முடைய இஸ்லாமிய மக்கள் அல்லாஹ் மறந்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை மறந்து, யூத நசாராக்களுடைய கலாச்சாரத்துக்கு ஆளாகி, அது ஒரு பாவனே நினைக்காம, அது ஒரு தப்புனே நினைக்காம, நம்முடைய கலாச்சாரங்கள் நாளுக்கு நாள் சீரழிக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்னன்னு சொன்னால், ஏதோ நம்ம அளவில் தொழுதமா, நம்ம அளவில் வணங்கணுமா, நம்ம அளவில் இபாதம் செஞ்சோமா, நம்ம அளவில் ரசூலுல்லாஹி செலவா சொன்னோமா, அல்லது நான் முடிஞ்சு போச்சு, இல்லை, நாம் ஒரு மிகப்பெரிய பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த பணி? முதலில் நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையின்பாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழுமையான மார்க்கத்தின்பாலும் இழுத்து வர கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏதோ சொன்னோம் போனோம் இல்லை, இழுத்துட்டு வரன்றது. இன்னைக்கு அந்த அளவுக்கு சமுதாயம் சீரழிஞ்சுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம், ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம் பெருமானாருடைய வாழ்க்கை பாதையை விட்டு அவர்கள் காட்டிய உன்னதமான பாதையோடு சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது. அவர்களை கையை பிடித்து இழுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு வர வேண்டிய கடமை ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கின்றது. அதே போன்று பெருமானாருடைய உம்மத்தினரான பெருமானாருடைய இன்னொரு உம்மத்தினருடைய இன்னொரு பகுதியான காஃபிர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பற்றியும் அல்லாஹ் ரசூலை பற்றியும் அறிமுகப்படுத்தி அவர்களையும் அல்லாஹ் தீன் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பொறுப்பை உணரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் எல்லா விதமான அந்தஸ்துகளையும் மகாம மஹமுதா என்ற உயர்ந்த பாக்கியத்தை கொடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையிலே கண்களால் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அன்னாருடைய புனிதமான கரங்களால் முசாஃபா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அன்னாருடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து நீர் பருகி நீர் வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தையும் அன்னாரோடு சேர்ந்து ஜன்னத்தில் பிரதோஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.